64வது பாடலுக்கு சென்ற வாரம் படித்த அந்த 62 63லேயே இன்னொரு நயம் இருப்பதை நாம் பார்க்க வேண்டும். அதாவது அந்த 63வது பாடலில் அருங்கிலா நங்கையும் பசையில் ஐயனும் என்று ராமனை பற்றியும் சீதையை பற்றியும் குறிப்பிடப்பட்டிருக்கிற அந்த வாசகத்தை வைத்து அதில் உள்ள நயத்தை பார்த்தோம். சீதைக்கு ஒரு இல்லாமையை சொல்லியிருக்கிறார். என்ன இல்லாமை சொல்லியிருக்கிறார் என்றால், அவளுக்கு இடை இல்லை, இடை இல்லாத ஒரு குறை அவளுக்கு இருக்கிறது. அதே போல் ராமனுக்கும் ஒரு இல்லாமை சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்றால், சீதைக்கு ஒரு உறுப்பை சொன்னார். ஆணுக்கு அப்படி சொல்லிவிட முடியாது, எந்த உறுப்பும் அவனுக்கு இல்லை என்று சொன்னால் அது அவனுடைய பாராட்டாக அமையாது, அவனுக்கு நாம் கொடுக்கிற பெருமையாக அமையாது. அதனால் பசை இல்லாத ஐயன் என்று சொன்னார். ராமனுக்கு ஒரு இல்லாமை சொன்னார். இதை போலவே 62வது பாடலிலும் இரண்டு பேருக்கு அந்த பெயரோடு சேர்த்து ஒரு ஆயிரத்தி சொல்லி ராமனை பற்றி சொல்லும் போது வரிசிலை அண்ணல் என்று சொல்கிறார். சிலை என்றால் வில், அந்த சொல்லுக்கு பொருள் பல இடங்களில் நாம் பார்க்கிறோம். சிலை என்றால் வில், ராமனை பற்றி சொல்லும் போது வரிசிலை அண்ணல் என்று சொல்கிறார். வில்லை உடைய தலைவன் என்று சொல்கிறார். சீதையை பற்றி சொல்லும் போது வாழ்கண் நங்கை என்று சொல்கிறார். இவன் வில்லை வைத்திருக்கிறான், அவள் வாளை வைத்திருக்கிறாள் என்று சொல்கிறார். அது என்ன, இவன் வில் வைத்திருக்கிறான் சரிதான், அவள் வாள் வைத்திருக்கிறாள் என்றால் தனியாக கையில் பிடித்த வாள் அல்ல, அது கண்ணில் வைத்திருக்கிறவள். இவனோ வில்லை கையில் வைத்திருக்கிறான், அவளோ வாளை கண்ணில் வைத்திருக்கிறான். வாள் போன்ற கண்கள் என்பதனால் வாழ்கண் நங்கை என்று அந்த நயமும் பாராட்டுக்கும். ரெண்டு பேரையுமே ஆயுத சம்பந்தப்படுத்தி சொல்கிறார். 63வது பாடலில் இரண்டு பேரையுமே ஒரு இல்லாமையோடு சம்பந்தப்படுத்தினார். இவளுக்கு இடையில்லை, அவனுக்கு வசை இல்லை என்று சொன்னார். 62வது பாடலில் ரெண்டு பேரையுமே ஆயுதத்தோடு சம்பந்தப்படுத்தினார். இவன் கையில் வில்லை வைத்திருக்கிறான், அவள் கண்ணில் வாளை வைத்திருக்கிறாள் என்று சொல்லியிருக்கிறார் கம்பர். அந்த நுட்பம் பாராட்டு உணர்ந்து ரசிப்பதற்குரியது, அப்படி அமைத்திருக்கிறார் அந்த புகழ். இப்போது இன்றைக்கு நாம் 64வது பாடல். இந்த பாடல் சூரிய உதயத்தை பற்றி சொல்லக்கூடிய, நாம் சென்ற வாரம் அந்த பாடல்களுக்கு இடையே உள்ள இந்த கதை பகுதியை பார்த்தோம். விஸ்வாமித்திரருடைய வரலாற்றை சதானந்த முனிவர் விளக்கமாக எடுத்துரைக்கிறார். ராமனுக்கு அப்படி உரைத்துவிட்டு அவர் விடைபெற்று போய்விடுகிறார். இப்போது இந்த மூவரும் தங்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட அரண்மனையில் அந்த குறிப்பிட்ட மாளிகையில் போய் தங்குகிறார்கள். அப்படி தங்கும் போது இரவு வந்து விடுகிறது. இரவில் அந்த ராமன் மிருகதாபத்தால் வேதனைப்படுகிறான் என்ற அந்த செய்தியை 10 பாடல்களில் கம்பர் சொல்கிறார். சீதை விரகதாபத்தால் தவித்த துடித்த பெரும் வேதனை அனுபவித்த அந்த செய்தியை 40 பாடல்களால் கம்பர் சொன்னார். இப்போது ராமன் விரகதாபத்தால் வேதனைப்படக்கூடிய அந்த செய்தியை 10 பாடல்களால் சொல்லியிருக்கிறார். அப்படி 10 பாடல்களால் சொல்லப்பட்ட அந்த பகுதியில் இருந்து ஒரு பாடல் கூட இந்த தொகுப்பு நூலில் இடம்பெறவில்லை. அது ராமனுடைய விரகதாபத்தை சொல்லக்கூடிய பகுதி. அந்த இரவு முழுக்க ராமனுக்கு ஒரு ஊழிக்காலம் கழிந்தது போல கழிகிறது. பிரிந்திருப்பவர்களுக்கு எப்போதும் இரவு நீளமாக தோன்றும். பிரிந்திருப்பவர்களுக்கு உறக்கம் வராது. உறக்கம் வராததனால் ஒவ்வொரு கணமும் மிக நீண்ட நெடியதாக தோன்றும். அதனால் இரவு என்பதே மிக நீண்ட நெடியதாக, விடியவே விடியாத ஒரு பெரும் இரவாக அவர்களுக்கு தோன்றும். அப்படித்தான் ராமனுக்கும் தோன்றுகிறது. பல்வேறு விதங்களில் சீதை குறித்து அவன் நினைக்கிறான். அவள் என்னை கொள்ளை கொண்டு விட்டாள், என் உள்ளத்தை கவர்ந்து விட்டாள், பார்த்த அந்த கணத்திலேயே என் மனதை பறித்தெடுத்து விட்டாள் என்றெல்லாம் அவளை குறித்து அவன் சிந்திக்கிறான். எங்கு நோக்கினும் அந்த இருட்டில் சீதையினுடைய அந்த முக பிம்பம் தான் அவனுக்கு போகும். இப்படி ஒருவர் இல்லாத இடத்தில் அவருடைய உருவம் நமக்கு தோன்றுவதை ஒரு வெள்ளி தோற்றம் என்று சொல்லுவார். அது வெறுமனே ஒரு மாய தோற்றம் தான். உண்மையில் அங்கு அவர் வரவில்லை, ஆனால் அவர்தான் வருவது போல் தோன்றும். இப்படிப்பட்ட நிலையை சாதாரண இன்றைய மனிதர்கள் கூட சில பல நேரங்களில் அனுபவித்து சொல்வதை நாம் கேட்டிருக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட நபரை பற்றிய சிந்தனைக்கு அவர் ஆட்பட்டு இருந்தால் பார்க்கின்ற நபர்கள் எல்லாம் அவரை போலவே அவருக்கு தோன்றுவார். ஒரு கூட்டத்தில் பார்த்தால் தூரத்தில் அவர் வருவது போலவே தோன்றும். அதான் அவர் வருகிறார் வருகிறார் என்று சொல்லி பக்கத்தில் செல்லுவார். அங்கு பார்த்தால் அங்கு வேறொருவர் வந்து கொண்டிருப்பார். இப்படி ஒருவரை பற்றிய ஆழ்ந்த எண்ணத்திற்கு உட்படும் போது அவருடைய தோற்றமாகவே எங்கும் தெரிவது ஒரு இயல்பான ஒன்றுதான். அது காதலின் உச்சம் தொட்டவர்களுக்கு அது மீதியாக போயிடும். ஒருவரும் இல்லாத போது கூட அவருடைய தோற்றம் ஆங்காங்கே தெரிந்து கொண்டே இருப்பார். அது ஒருவெளி தோற்றம். அந்த ஒருவெளி தோற்றத்தில் சீதையை ராமன் எல்லா இடங்களிலும் பார்த்து எங்கும் சீதையே நிறைந்திருப்பது போல் உணர்கிறார். அவனுக்கு அப்போது ஒரு ஐயம் வருகிறது. இதுவரைக்கும் யாரிடத்தும் என் மனம் இப்படி போனதில்லையே, யார்பாலும் என் மனம் இப்படி ஈர்க்கப்பட்டதில்லையே, இவள்பால் செல்லுகிறதே, இதற்கு காரணம் என்ன? நான் ஏதாவது தவறு செய்கிறேனா? அவள் உண்மையிலேயே ஒரு கன்னிதானா? கன்னி அல்லாமல் திருமணமானவளாக இருந்தால் என்ன செய்வது? அது பெரும் தவறாகிவிடும். திருமணமான ஒரு பெண்ணின்பால் மனம் ஈர்க்கப்படுவது மிகப்பெரிய ஒரு குற்றத்தின் பாறுபட்டு விடமே என்று அவன் தவிக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு திருமணமான பெண்ணோடு போனால் நான் இப்படி அவளை பற்றி எண்ணுவதே மிகப்பெரிய ஒரு அபச்சாரமானதல்லவா என்று அவன் தவிக்கிறான். அந்த தவிப்புக்கு அவள் திருமணம் ஆனவளா ஆகாதவளா என்று விடை தெரியாத அந்த கேள்விக்கு அவனே விடையும் கண்டுபிடித்து விடுகிறான். எப்படி கண்டுபிடிக்கிறான் என்பதில் தான் அதில் ஒரு ராமனுடைய அந்த அறத்தன்மையை நாம் புரிந்து கொள்கிறோம். அவன் சொல்லுகிறான் அந்த இடத்தில், அதாவது என் உள்ளம் இதுநாள் வரைக்கும் நல்ல விஷயங்களிலேயே பயின்று பயின்று பழக்கப்பட்டது. தவறான விஷயத்தை ஒருபோதும் அது சார்ந்தது இல்லை, அதன்பால் ஈர்க்கப்பட்டதே இல்லை. எப்போதும் அறத்தின் பால் பட்டே அது இயங்கிக் கொண்டிருந்திருக்கிறது. சரியான பாதையிலேயே அது பயணப்பட்டு இருக்கிறது. அது அதற்கு அப்படித்தான் பழக்கம். அப்படிப்பட்ட மனம் ஒருபோதும் தவறான ஒரு விஷயத்தில் அது ஈர்க்கப்படாது. எனக்கு அதை குறித்து தெரியாமல் இருந்தால் கூட அந்த உள்ளுணர்வுக்கு அது தெரிந்துவிடும். அவள் திருமண மாணவளாக இருந்தால் கண்டிப்பாக என் மனம் அவளை குறித்து சிந்திக்கவே சிந்திக்காது. அவள்பால் என் மனம் போயிருக்கவே போயிருக்காது. அதனால் என் மனம் அவள்பால் போயிருப்பதனால், என் மனம் அவளை குறித்தே சதா சிந்திப்பதனால், அவள் கண்டிப்பாக கன்னி பெண்ணாகத்தான் இருக்க வேண்டும், திருமணம் ஆகாதவளாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவன் உறுதிப்படுத்திக் கொள்கிறான். இதுதான் ராமனுடைய அந்த அறத்தன்மைக்கு. அவன் எவ்வளவு தூரம் நல்ல அறங்களில் பயின்று வந்தான், எப்போதும் நேர்மை சார்ந்தே அவன் இயங்கிக் கொண்டு இருந்தான், அந்த பழக்கத்திலேயே அவன் ஊறி இருந்தான் என்பதற்கு இந்த பாடல் ஒரு சான்றாக அமைகிறது. எப்போதும் நம்முடைய மனம் அப்படிப்பட்டதுதான். நாம் ஒன்றில் தீவிரமாக பயின்று விட்டார், அதிலேயே பழகிவிட்டார், நம் மனம் அதை விட்டு மாறி போகாது. நாமே நினைத்தால் கூட நம் மனம் அதை செய்வ வேறு ஒன்றுக்கு போவதற்கு உடன்படாது. நல்ல விஷயத்தையே பற்றி கொண்டிருக்கும். அது மனத்தினுடைய தன்மை. அதனால் அதை எதில் சின்ன வயதில் இருந்தே பயிற்றுவிக்கிறோம் என்பதுதான் முக்கியமானது. சின்ன வயதில் இருந்தே அறம் சார்ந்து வளர்ந்து வந்தவர்கள் பின்னாளில் வாழ்க்கை சிக்கல்களில் எவ்வளவு மோசமான சூழலுக்கு போனாலும் அவர்கள் அறம் பிறழ்ந்த காரியத்தை செய்வதற்கு உடன்படவே மாட்டார்கள். அது நாம் பார்க்கிறோம். நடைமுறையில் பலர் அவ்வாறு இருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி இருந்தவன் தான் ராமன். அந்த மனத்தின் தன்மையையும் குறிப்பாக கம்பர் அந்த பாடலில் சொல்லிவிடுகிறார். அது ஒரு நல்ல பாடல். இந்த பாடலில் இதில் இடம்பெறவில்லை. ஆகும் நல்வழி அல்வழி என் மனம் ஏகுமோ இதற்காகிய காரணம் ஆகு பொருள் மொழி பைந்தொடி கண்ணியே ஆகும் வேறிதர் கைவுறவில்லையே என்று அந்த பாடல் அமைந்திருக்கிறது. என் மனம் அவளிடத்து செல்கிறது என்றால் அவள் கன்னியாகத்தான் இருக்க முடியும். ஏனென்றால் என் மனம் தவறான ஒரு விஷயத்தை நாடி போகாது என்று அவன் தனக்குத்தானே உறுதிப்படுத்திக் கொள்கிறான். அங்கு அந்த மனத்தின் தன்மையை, மனம் நல்ல விஷயங்களில் பயின்றிருந்தால் நம்மை அறியாமலேயே நல்ல விஷயத்தில் தான் அது ஈடுபடும் என்ற அந்த மனத்தின் தன்மையே கம்பர் சொல்லாமல் சொல்லி சொல்கிறார். அந்த இடத்தில் கம்பர் மிகச்சிறந்த உளவியல் தெரிந்த ஒருவராக இருக்கிறார் என்பதை நாம் உணர்கிறோம். இப்படி மனத்தின் தன்மை இருப்பதை இந்த பாடலை ஒரு கதையோடு சம்பந்தப்படுத்தி சொல்வார். அந்த பாட்டுக்கு நயம் சொல்பவர்கள் ஒரு கதையோடு சம்பந்தப்படுத்தி சொல்வார். ஒரு சர்க்கஸ், அந்த உடல் கரணங்களால் அதிசயங்கள் காட்டுகிறார்கள் அல்லவா, அந்த சர்க்கஸ் கூடாரத்தில் பலரும் தங்களுடைய வித்தைகளை காட்டக்கூடிய அந்த கூடாரத்தில் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே காதல் வந்து அவர்கள் இருவரும் யார் என்றால், அதில் ஒருவன் கத்தி வீசுபவன், ஒருத்தி அந்த கத்திக்கு குறியாக நின்று கொண்டிருப்பவன், அவளை சுற்றி அவன் கத்தி வீசி வருவான். ஒரு ஒரு பிறர்க்கடை தவறினாலும் அவள் மீது அது பாய்ந்து அப்படிப்பட்ட ஒரு வித்தை அது. அவளை சுற்றி வரிசையாக கத்தி வீசி வருவான், அவள் உடலை சுற்றி. அவள் அந்த இடத்தில் அசையாமல் ஒரு பலகையில் சாய்ந்து நிற்பாள். அந்த பலகையில் மட்டுமே பாயும்படி அவன் கத்தி வீசுவான். அப்படி அந்த இருவருக்கும் இடையே காதல் வந்துவிடும். அப்படி காதல் வந்ததனால் இவன் மிகவும் கவனமாக அதை கூடுதலாக இன்னும் கூடுதலாக கத்தி வீசுவதில் கவனம் செலுத்தி வந்தான். இப்படி அது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் இருவருடைய அந்த வித்தையை பார்வையாளர்கள் எல்லாம் பெரிதும் பாராட்டி ரசிக்கிறார்கள். ஒரு துளி தவறினாலும் அந்த பெண்ணுக்கு மரணம் சம்பவித்து அப்படிப்பட்ட அந்த வித்தையை எல்லோரும் பாராட்டி கொண்டாடுகிறார்கள். அந்த சர்க்கஸ் கூடாரத்திலேயே அவர்களுக்கு அவர்கள் இரண்டு பேருக்குமே ஒரு சிறந்த பெருமை கிடைத்திருக்கிறது அந்த வித்தைக்காக. இப்படி காலம் கடந்து கொண்டு இருக்கையில் ஒரு கட்டத்தில் அந்த பெண்ணின் மீது இவனுக்கு சந்தேகம் வந்து, அவள் தன்னை தவிர வேறு ஒருவன் பால் தொடர்பு வைத்திருக்கிறாளோ என்ற ஒரு சந்தேகம் இவனுக்கு வந்தது. அந்த சந்தேகம் அந்த கணத்தில் இருந்து அது அவனுக்கு மனத்தை வாட்ட தொடங்கிவிடும். ஒரு கணத்தில் சந்தேகம் வந்துவிட்டால் சாதாரண விஷயங்களை கூட அந்த சந்தேகத்திற்கு உட்படுத்தி பார்த்து அந்த சந்தேகத்துக்கு உறுதி கொடுத்து விடும் மனம். அப்படியே அவன் நாலாவட்டத்தில் அந்த சந்தேகத்தை உறுதிப்படுத்திக் கொள்கிறான். அவள் உண்மையிலேயே தவறு செய்யவில்லை என்ற போதிலும் கூட அவள்பால் உள்ள சந்தேகம் முதிர்ந்து இவனுக்கு ஒரு கட்டத்தில் அது கோபமாக மனதுக்கு கொதிக்க தொடங்கிவிடும். இவள் என்னை வஞ்சித்து விட்டாள், என்னை ஏமாற்றிக் கொண்டு இருக்கிறாள், இவளை தீர்த்து விட வேண்டியதுதான் என்று முடிவு பெற்றுக் கொள்கிறான். தனியாக அவளை வேறு இடத்தில் அவன் கொள்வானே என்றால் இவன் பால் கொலை குற்றம் வந்துவிடும். எனவே அவன் எப்படி அவளை கொள்வது என்று யோசிக்கும் போது அவனுக்கு ஒரு திட்டம் உதயமாகிறது. அந்த சர்க்கஸில் அந்த வித்தையை செய்யும் போது, கத்தி வீசுவதாகி அந்த வித்தையை செய்யும் போதே கொன்று தீர்த்து விட்டால் அது ஒரு விபத்தாக முடிந்துவிடும். கொலை தொழிலிருந்து இவன் தப்பித்து விடலாம். எனவே அவளை கொன்று விடுவது என்று அவன் முடிவெடுக்கிறான். அந்த வித்தையை செய்யும் போதே கொன்று விடுவது என்று அதற்காக ஒரு நாளை அவன் தீர்மானித்துக் கொள்கிறான். அடுத்த நாள் அந்த வித்தை நடக்கும் போது அந்த கத்தியை சுற்றி வீசிக்கொண்டு வரும்போது கழுத்துக்கு பக்கத்தில் வீச வேண்டிய கத்தியை சரியாக கழுத்தில் வீசி அத்தோடு அவளை காலி செய்து விட வேண்டும் என்று முடிவெடுத்து, என்னை வஞ்சித்த இந்த வஞ்சகையை, சதிகாரியை, சண்டாளியை நான் கொன்றே தீருவேன் என்று முடிவெடுத்துக் கொண்டு அவன் கத்தி வீசுவதற்கு ஆயத்தமாகிறான். வரிசையாக வீசி கொண்டு வருகிறான். முதலில் கால் பாதத்தில் இருந்து தொடங்கி அப்படி மேலே ஒன்றாக இடுப்பு பகுதி, மார்பு பகுதி என்று வீசி வருபவன் கழுத்துக்கு வரும்போது வீசி விட வேண்டியதான், கழுத்தின் மையப்பகுதியில் வீசி விட வேண்டியதுதான் என்று வீசுகிறான். அந்த வீசுகின்ற நேரத்தில் அவனை அறியாமலேயே கத்தி கழுத்தில் போய் பாயாமல் கழுத்தின் பக்கத்தில் போய் பாய்ந்து விடும். அவள் தப்பி விடுகிறான். அவளை கொன்று விட வேண்டும் என்று நினைத்தவன் அவனால் கொல்ல முடியாமல் விட்டு விடுகிறான். அவனை அறியாமலேயே அவன் கை கழுத்தில் வீசுவதற்கு பதிலாக கழுத்தின் பக்கத்திலேயே வீசப்பட்டு விடும். பிறகு அவள் குற்றமற்றவள் என்பதை அவன் உணர்கிறான். உணர்ந்து தன்னை அறியாமலேயே தன் கை அவளை காப்பாற்றி விட்டது என்பதை அவன் உணர்ந்து மகிழ்கிறான் என்று அந்த கதை முடியும். ஆக அவனுடைய மனம் அந்த கத்தி வீசுவதில் அவளை சுற்றித்தான் கத்தி வீச வேண்டும் என்று பழக்கப்பட்டிருந்தது. அதனால் அவள் மீது அவனுக்கு கத்தி வீச முடியவில்லை. அதே போலத்தான் மனம் எதில் பழகுகிறதோ, எதில் பயந்து பயந்து தேறி இருக்கிறதோ, அதன்படிதான் அது செயல்படும். அதற்கு மாறாக அது போகாது. அவ்வாறுதான் ராமனுடைய மனம் நல்ல விஷயங்களிலேயே பயந்து இருந்ததனால் அவன் தனக்குத்தானே உறுதி கொடுத்துக் கொள்கிறான். என்னவென்றால், என் மனம் நல்ல விஷயங்களிலேயே பயந்து வந்திருப்பதனால் அவள்பால் அது போகிறது என்றால் அவள் ஏற்கனவே திருமணமானவளாக இருக்க முடியாது. அவள் ஒரு தனி பெண்ணாகத்தான் இருக்க வேண்டும். அவள் திருமணமானவளாக இருந்தால் மாற்றான் மனைவி என்பதனால் பிறன்மனை நோக்கக்கூடாது. அது பேராண்மை என்ற ஒரு அறம். அந்த அறத்தில் இருந்து நான் பிழைப்படக்கூடாது என்பதனால் என் மனம் அவள்பால் சென்றிருக்கவே சென்றிருக்காது. அதனால் அவள் திருமணம் ஆகாதவள்தான் என்று ஒரு உறுதி அவனுக்கு அவனே அவனுக்கு அவனே செய்து கொள்கிறான். அப்படியாக அந்த பாடலை அமைத்திருக்கிறான். அது மிகவும் நயமான ஒரு பகுதி கம்பராமாயணத்தில். அந்த பாடல் இங்கு இடம்பெறவில்லை. இப்படியாக ராமன் அந்த இரவை பழுக்கிறான். பல்வேறு சிந்தனைகளுக்கு ஊடாக, கிரக தாபத்தின் ஊடாக அந்த இரவை எப்படியோ கவிழ்த்து விடுகிறான். மறுநாள் பொழுது விடுகிறது. இப்படி இந்த பொழுது விடுகிறது, பொழுது முடிகிறது என்று பல இடங்களில் கம்பராமாயணத்தில் நாம் பார்க்கிறோம். அந்தந்த இடங்களில் எல்லாம் அந்த சூரியோதய வர்ணனையும் சூரியாஸ்தமன வர்ணனையும் மிக அற்புதமாக கம்பர் செய்திருப்பார். அந்த பகுதிகளையே தனியாக தொகுத்து நாம் அந்த சூரியோதய சூரியாஸ்தமன வர்ணனைகளை ரசித்து நாம் கம்பராமாயணத்தில் படிக்கலாம். அப்படி பல இடங்களில் இந்த சூரியோதய சூரியாஸ்தமன வர்ணனைகள் இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்போது ராமன் காலையில் விழிக்கின்ற அந்த நேரத்தில் அந்த சூரிய உதயம் ஆகிறதை கம்பர் எப்படி பாடியிருக்கிறார் என்றால், இரவு என்னும் அரசன் அரசாட்சி செய்தான். இந்த உலகத்தை இரவு என்னும் அரசன் அரசாட்சி செய்தான். எங்கும் இருளே மூடியிருக்க இரவின் அரசாட்சி நடந்தது. அந்த இரவு என்ன அரசனுடைய வெண்கொற்ற குடையாக நிலவு இருந்தது. இப்போது பகல் தோன்ற ஆரம்பித்தவுடன் அந்த இரவு என்னும் அரசனுடைய அந்த ராஜாங்கம் முடிந்து போய்விட்டது. அவன் அரசை இழந்து விட்டான். அப்படி அவன் அரசை இழந்ததனுடைய அடையாளமாக அவன் பிடித்த நிலவு என்னும் வெண்கொற்ற குடை முறிந்து விழுந்து விட்டது. அது விழுந்து எங்கோ போய்விட்டது என்பது போல நிலவு மறைந்து விட்டது என்று பாடுகிறார். அப்படி ஒரு உருவகமாக அந்த விடியல் ஏற்பட்டதை அவர் பாடுகிறார். அது மட்டும் இல்லாமல் அந்த நிலவு மறைந்ததற்கு இன்னொரு ஓமானத்தையும் சொல்கிறார். இரவு என்னும் பெண்ணினுடைய நெற்றி சுட்டியாக அந்த நிலவு இருந்து கொண்டு இருந்தது. அவளுடைய நெற்றியிலிருந்து அந்த சுட்டி அருந்து எங்கோ விழுந்தது போல் அந்த நிலவு மறைந்து விட்டது என்று பாடுகிறார். இப்படியாக அந்த சூரியோதயம் நடப்பதை, அந்த நிலவு மறைவதை கம்பர் பாடுவதை நாம் பார்க்கிறோம். நிலவு மறைந்ததுக்கு இப்படி ஓமானம் சொன்னவர், சூரியன் உதயமானதற்கும் மிக சிறப்பான ஒரு ஓமானத்தை சொல்கிறார். சூரியன் உதயகிரியில் உதயமாகிறான். பொதுவாக நான் இந்தியாவில் தமிழகத்தில் நாம் கடலில் தான் சூரியன் உதயமாவதை பார்க்கிறோம். கடல் பிரதேசம் என்பதனால் கடலில் தான் சூரியன் உதயமாவதை பார்க்கிறோம். மலை பிரதேசங்களில் மலைகளுக்கு ஊடாக சூரியன் உதயமாகி வருவதை நாம் பார்க்கும். அதற்கு அந்த சூரியன் உதயமாகக்கூடிய அந்த மலையை உதயகிரி என்று சொல்வார், உதய பர்வதம் என்று சொல்வார். அப்படி அந்த சூரியன் முதல் முதலில் அந்த உதய பர்வதத்தில் எழுந்து வரும்போது அந்த காட்சி எப்படி இருக்கிறது என்றால், அந்த சூரியன் அப்படியே மெல்ல வந்து தன்னுடைய தோற்றத்தை காட்டக்கூடிய அந்த காட்சி எப்படி இருக்கிறது என்றால், சிவபெருமானுடைய நெற்றி கண் போல இருக்கிறது என்று சொல்ற அந்த உதயகிரி சிவபெருமான் போல இருக்கிறதா. சிவபெருமானுடைய அந்த கம்பீரமான தோற்றம் போல அந்த உதயகிரி அமைந்திருக்கு. சிவபெருமான் செந்நிறம் வாய்ந்தவர் தான். ஆனால் மலை அந்த விடிந்தும் விடியாத அந்த காலை பொழுதில் இருட்டுக்கு உள்ளாக நிற்கின்ற அந்த மலை கருகிய வடிவத்தில் தான் காட்சி அளிக்கும். ஆனால் சிவபெருமானோ செந்நிறமானவர். சிவபெருமானை அந்த மலைக்கு ஓமானம் சொல்லலாமா என்றால், சிவபெருமான் தனித்து இருக்கும் போது அவர் செந்நிறமானவர். ஆனால் அதே சிவபெருமான் யானையினுடைய தோலை எடுத்து எடுத்து தன் மீது போர்த்தி கொண்டார் என்று ஒரு புராண செய்தி வருகிறது. ஒரு இடத்தில் சிவபெருமான் மீது சில முனிவர்கள் யானையை ஏவுகிறார். சிவபெருமானை கொள்வதற்காக யானையை ஏவுகிறார். அந்த யானையின் தோலை உரித்து சிவபெருமான் தன் மீது போர்த்தி கொள்கிறார். அப்படி யானையின் தோலை போர்த்திய சிவபெருமான் எப்படி இருந்தாரோ அப்படி இருக்கிறது அந்த உதய பர்வதம். அப்படிப்பட்ட கரிய வடிவத்தில் இருக்கிறது அந்த விழித்தும் விடியாத இருள் படர்ந்த அந்த காலை நேரத்தில் அந்த மலை அப்படி காட்சி தெரியுது. யானையின் தோலை போர்த்தி இருக்கக்கூடிய சிவபெருமான் போன்று அது காட்சி தெரியும். அதன் உச்சியில் வரக்கூடிய அந்த சூரியன் எப்படி இருக்கிறது என்றால் சிவபெருமான் நெற்றி கண்ணை திறந்தது போல் இருக்கிறது என்று கம்பர் வர்ணி அப்படியாக அந்த சூரிய உதயத்தை வர்ணனை செய்திருக்கிறார். ராமன் காலையில் கண் விழித்த அந்த நிகழ்வை இந்த பாடலில் இந்த 64வது பாடலில் கம்பர் சொல்லி இருக்கிறார். கதையும் மலர் தாரண்ணல் இப்பண்ணம் வயல் உழந்து தளரும் வேலை சிதையும் மனர் திடர் உடைய செங்கமலம் முகமலர செய்ய வையோன் உதயிருளின் எழுகின்ற புகர்முகையா நயின் உருளை பொரு போர்வை போர்த்த உதயகிரி எனும் கடவுள் முதல் விழித்த விழியே போல் உதயம் செய்தார். கதையும் மலர் தார் அண்ணல் இப்பண்ணம் மயல் உழந்து தளரும் ஏழை தார் அண்ணல் அண்ணல் என்பது இங்கு ராமனை குறிப்பிட்டு அவன் மாலை சூடி இருக்கிறான். மலர் மாலை சூடி இருக்கிறான். அந்த மலர் மாலை சூடி இருப்பதே அடையாக சொல்கிறார் கம்பர். கதையும் மலர் தார் அண்ணல் கதைதல் என்றால் நெருங்குதல். நெருக்கமான மலர்களை உடைய மாலையை அணிந்த அண்ணல் தார் என்றால் மாலை மலர்த்தார் என்றால் பூமாலை. கதையும் மலர் என்றால் நெருக்கமான மலர் பூமாலை நெருக்கமான மலர்களால் கட்டப்பட்டிருக்கும். ஆனால் சிலர் மாலை விற்பவர்கள் அந்த மாலையை மிகவும் வளர்த்தி காட்ட வேண்டும் என்பதற்காக இடைவெளி விட்டு கட்டுபவர்கள் இருக்கிறார்கள். அந்த அப்படி மாலை வாங்குபவர்கள் நெருக்கமாக அந்த பூக்கள் இருக்கின்றனவா என்று பார்த்து வாங்குவார்கள். அப்படி நெருக்கமாக கட்டப்பட்ட மலர்களால் ஆன மாலையை அணிந்த அண்ணலாகிய ராமன் இவ்வண்ணம் மயல் உழந்து தளரும் வேலை. மயல் என்றால் அந்த ஆசை சீதைவால் உள்ள அந்த காதல். அப்படி சீதைவால் காதல் கொண்டு ஆசை கொண்டு உழந்து உழந்து என்றால் மிகவும் வருந்தி என்றார். உழத்தல் என்றால் வருந்துதல். அந்த வார்த்தை வினையச்சமாக இங்கு வந்திருக்கு. மயல் உழந்து என்றால் ஆசையால் வருந்தி என்றார். இவ்வண்ணம் சீதைவால் உள்ள அந்த காதலால் வருந்தி தளரும் வேலை மனம் மிகவும் தளர்ந்து கொண்டிருக்கின்ற அந்த தருணத்தில் இங்கு வேலை என்ற சொல் அந்த நேரத்தில் என்ற பொருளில் வருகிறது. வேலை என்ற சொல் இப்போது காரியம் செயல் என்ற பொருளில் தான் வருகிறது. அவன் அந்த வேலை செய்தான் என்றால் அந்த பணியை செய்தான் அந்த காரியத்தை செய்தான் என்ற பொருளில் வருகிறது. காலம் என்பதை குறிப்பதற்கு பொது லகரம் போட்டு வேலை என்று எழுதுவார்கள். இந்த லகரம் போட்டு வேலை என்று எழுதினால் அது தவறு, அது ஒரு பிழையான சொல் என்று தவறு என்று சொல்பவர்கள் உண்டு. ஆனால் இப்படி எழுதினால் கூட இது நேரத்தை குறிக்கும். தளரும் வேலை என்பது தளர்கின்ற அந்த நேரத்தில் என்ற பொருளில் வரும். இப்படி இந்த லை போட்டால் கூட அந்த பொருள்தான் வரும் என்பதற்கு திருக்குறளில் கூட நாம் ஒரு திருக்குறளை ஓமானமாக காட்டும். மாலையோ அல்லை மணந்தார் உயிர் உண்ணும் வேலை நீ வாழி பொழுது. ஏ மாலை பொழுதே, நீ மாலை பொழுது அல்ல. பிரிந்திருப்பவர்களுடைய உயிரை உண்ணுகின்ற நேரம் நீ என்று அந்த பொருளில் வருகிறது. அங்கு அந்த நேரம் என்ற பொருளில் வேலை என்ற சொல் வருகிறது. ஆக இந்த வேலை இப்படி சொன்னால் கூட அது நேரத்தை குறிக்கக்கூடிய விதமாக வரும், இலக்கியங்களில் வருவதை பார்க்கிறோம். இந்த காலத்தில் இப்படி எழுதினால் இது தவறு என்றும் அந்த பொது லகரம் போட்டு எழுதுவதுதான் சரி என்றும் பொதுவான ஒரு பரவலான கருத்து இருக்கிறது. ஆனால் அப்படித்தான் எழுத வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. இப்படியும் எழுதலாம், இதுவும் சரியானதுதான் என்பதற்கு இந்த பாடல் ஒரு உதாரணம். அதையும் மலர் தார் அண்ணல் இப்பண்ணம் மயல் உழந்து தளரும் வேலை. இப்படியாக அந்த ராமன் பிரகதாபத்தால் தவித்துக் கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் சிதையும் மன திடருடைய செங்கமலம் மன முகம் மலர செய்ய வையும். சூரியன் உதயமாகிறான். அவன் உதயமாகும் போது என்ன நடக்கிறது என்றால், சிவந்த தாமரை பூக்கள் எல்லாம் முகம் மலர்கின்றன. அந்த தாமரை பூக்களினுடைய மனத்தினுடைய கவலை மறைந்து விடுகிறது. தாமரை பூவை சூரியனுடைய காதலி என்று சொல்வார். சூரியன் மறைந்து விட்டால் அது குவிந்து விடும், சூரியன் உதித்து விட்டால் அது மலர்ந்து விடும். இப்படியான ஒரு செயலுக்கு அது உள்ளாகி என்னாலும் அது இருப்பதனால், அந்த தாமரையை சூரியனுடைய காதலி என்று சொல்வது இலக்கிய மரபு. சூரியன் மறைந்து விட்டால் அது வாடுவது போலவும் அது வருந்துவது போலவும் இலக்கியங்கள் அதை சொல்லும். அந்த தாமரையை ஒரு பெண்ணாக உருவகித்து இலக்கியங்கள் பாடும். அதனால் இரவெல்லாம் அந்த சூரியன் இல்லாமல் இருந்ததனால் அந்த தாமரை பூக்கள் அனைத்தும் மனத்துக்குள் வருந்தி குவிந்து போய் கிடந்தன. இப்போது சூரியன் உதயமாகிவிட்டான். அதனால் அந்த தாமரை பூக்களினுடைய மனத்தில் இருந்த துன்பம் எல்லாம் உடைந்து போய்விட்டது, துன்பம் எல்லாம் நீங்கி போய்விட்டது என்று சொல்லுகிறார். சிதையும் மனத்து இடருடைய சிதைதல், சிதைதல் என்றால் மிகவும் மனம் நொந்து உடைந்து போய்விடுதல். அப்படி சூரியன் போய்விட்டானே, நம்மை விட்டு போய்விட்டானே என்ற எண்ணத்தால் சிதைந்து போன மனத்தை உடைய அந்த தாமரை பூக்களினுடைய இடர் உடைய மனத்திற்குள் உள்ளே உள்ள அந்த துன்பம் நீங்கும்படி முகம் மலர, அந்த செங்கமல பூக்களினுடைய முகம் மலரும்படி, அது மனத்துக்குள் இருந்த அந்த துன்பம் நீங்கும்படியும் அதனுடைய முகம் மலரும்படியும் செய்ய வெய்யோ. சிவந்த கிரணங்களை உடைய சூரியன், வெய்யோன் என்றால் சூரியன், சூரியன் உதயம் செய்தான், சூரியன் உதயம் செய்தான். அந்த இறுதி அடியோடு போய் அந்த வெய்யோன் என்ற சொல் சேரும். வெய்யோன் என்பதுதான் இங்கு எழுவாய். அவன் உதயம் செய்தான் என்பது பயனிலை. அவன் உதயம் செய்யும் போது என்ன நடக்கிறது என்றால், தாமரை பூக்களினுடைய துன்பங்கள் எல்லாம் நீங்குகிறது, அவற்றினுடைய முகம் மலர்கிறது. அப்படியாக அவன் உதயம் செய்கிறான். அவன் எவ்விதம் உதயம் செய்கிறான், அவன் உதயம் செய்த அந்த தோற்றம் எப்படி இருந்தது என்பதை இடையில் உள்ள வரிகளில் சொல்கிறான். அதுதான் நான் முதலில் சொன்ன அந்த சிவபெருமானுடைய தோற்றம். சிவபெருமான் நெற்றிக்கண்ணை திறந்தது போல உதய பர்வதத்தினுடைய உச்சியில் சூரியன் உதயமானான் என்று சொல்கிறான். அவன் எப்படி உதயமானான் என்பதை அந்த அடிகளில் கம்பர் குறித்து காட்டுகிறார். உதய் இருளின் எழுகின்ற புகர்முக யானையின் குறிவை போர்வை போர்த்த உதயகிரி எனும் கடவுள் முதல் விழித்த விழியே போல் உதயம் செய்தார். உதய் இருளின் எழுகின்ற புகர்முக யானையின் குறிவை போர்வை போர்த்த இருளாகிய யானை, இருளாகிய யானை தோலை போர்வையாக போர்த்த உதயகிரி என்று சொல்கிறார். அந்த உதயகிரியினுடைய தோற்றம் எப்படி இருக்கிறது என்றால், யானையினுடைய தோலை எடுத்து போர்த்து கொண்ட சிவபெருமானுடைய தோற்றம் போல் இருக்கிறது என்று இந்த அடியில் சொல்கிறார். புதை இருளி, புதை இருள் என்றால் எல்லாவற்றையும் புதைக்கக்கூடிய இருள். இருள் வந்துவிட்டால் இருளுக்குள் எல்லாம் புதைந்து போய்விடும். எந்த பொருள் எது என்று நமக்கு அடையாளம் காண முடியாது. எல்லாம் இருளுக்குள் புதைந்து போய்விடும் என்பதனால் புதை இருள் என்று அந்த இருளை கம்பர் சொல்கிறார். அப்படிப்பட்ட எல்லாவற்றையும் புதைக்கக்கூடிய இருளாகிய எழுகின்ற புகர்முக யானையின் உரிவை, புகர்முக யானையின் உரிவை, புகர் என்றால் புள்ளி என்று அர்த்தம். புள்ளிகளை உடைய யானையினுடைய யானை என்று சொல்கிறேன். அந்த இருளுக்கு யானையினுடைய தோல் ஓமானம். அந்த யானையினுடைய தலைப்பாகத்தை பார்த்தீர்கள் என்றால், யானையினுடைய அந்த மேற்பாகத்தை பார்த்தீர்கள் என்றால் யானையினுடைய தோளில் ஆங்காங்கே புள்ளிகள் இருக்கும். அப்படி இருளில் புள்ளிகள் இருப்பது போல, அந்த யானையின் தோளில் புள்ளிகள் இருப்பது போல இருளில் புள்ளிகளாக காட்சி அளிப்பவே அந்த நட்சத்திரங்கள். யானை தோளில் புள்ளிகள் இருப்பது போல நட்சத்திரங்கள் அந்த இருளாகிய தோளில் புள்ளிகளாக தெரிகின்றன என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். புள்ளிகளை உடைய யானை தோலை போல அந்த இருள் காட்சி அளிக்கிறது. அந்த இருளாகிய உரிவை போர்வை போர்த்த, அந்த இருளாகிய தோல் தோல் போர்வையை போர்த்து கொண்ட உதயகிரி எனும் கடவுள், அந்த இருட்டு போர்வையை போர்த்தி கொண்ட உதயகிரி என்னும் கடவுள், உதய பர்வதம் என்னும் கடவுள், அதாவது இங்கு கடவுள் என்பது சிவபெருமானை குறிக்கிறது, உதயகிரி என்ன அந்த கடவுளினுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து வெளிப்பட்ட கண்ணை போல, அந்த நெற்றிக்கண்ணை போல சூரியன் உதயம் செய்தான் என்று சொல்லி. இருட்டு யானை தோளாக இருக்கிறது, உதயகிரி சிவபெருமானை போல காட்சி அளிக்கிறது, அந்த யானை தோளை போர்த்து கொண்ட சிவபெருமான் போல காட்சி அளிக்கிறது. அந்த உதயகிரியின் உச்சியில் தோன்றிய அந்த சூரியன் சிவபெருமானுடைய நெற்றியில் திறக்கப்பட்ட கண் போல காட்சி அளிக்கிறது என்று ஓமானம் சொல்லி, இதுதான் இந்த பாட்டினுடைய புலம். இப்படியாக சூரியன் உதயமானது என்று அந்த உதயமான அந்த காட்சியை வர்ணிக்கிறார். இதில் சந்தேகங்கள் இருந்தால் உரிவை என்பது இந்த தோலை குறிக்கிறது. உரிவை போர்வை என்றால் தோலாகிய போர்வை, உரிவை போர்வை போர்த்த உதயகிரி எனும் கடவுள், தோலாகிய போர்வையை போர்த்த உதயகிரி என்னும் கடவுளாகிய சிவபெருமான், அந்த சிவபெருமானுடைய முதல் விழித்த வெளியே போல், முதல் என்றால் நெற்றி என்று பொருள், அந்த நெற்றியின் கண் திறக்கப்பட்ட அந்த கண்ணே போல உதயம் செய்தான் சூரியன், உதயமானான் என்று சொல்லியிருக்க. ஐயா, நுதல் கிழித்த விழியை போலன்னா சிவபெருமானோட நெற்றி கண்ணை குறிக்குது ஐயா. ஆமா, முதல் முதல் என்றால் நெற்றி. சரி ஐயா. அதே போல் புகர் முக யானையின், அது முகன் அந்த முக யானை என்றால் புள்ளிகளை உடைய, முகத்தை உடைய யானை, அது யானைக்கு அடையாக வரும். யானையினுடைய முகத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் யானையினுடைய அந்த பத்தகத்தில் புள்ளி புள்ளியாக இருக்கும், வெண்ணிற புள்ளிகள் இருக்கும். இங்கு அந்த புள்ளிகளுக்கு இணையாக நாம் அந்த இருளின் ஊடாக தெரிகின்ற அந்த நட்சத்திரங்களை எழுதும். அப்படி இருட்டையே ஒரு போர்வையாக காட்டுகிறார், யானையினுடைய போர்வையாக காட்டுகிறார், யானையினுடைய தோலாக காட்டுகிறார். யானையினுடைய தோல் எப்படி கருப்பாக இருக்குமோ அது போல இருட்டு கருப்பாக இருக்கிறது, யானையினுடைய தோலில் எப்படி வெண்ணிற புள்ளிகள் இருக்குமோ அது போல இந்த இருட்டாகிய போர்வையிலும் நட்சத்திரங்கள் ஆகிய புள்ளிகள் இருக்கின்றன. ஆக அந்த மலை இந்த இருட்டை போர்த்தி இருப்பது எப்படி இருக்கிறது என்றால் சிவபெருமான் யானை தோலை போர்த்தி இருப்பது போல இருக்கிறது என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட அந்த மலைக்கு ஊடாக உச்சியில் சூரியன் உதிக்கிறான், அது எப்படி இருந்தது என்றால் சிவபெருமானுடைய மேற்பாகத்தில் அந்த நெற்றியில் அவனுடைய நெற்றிக்கண் திறந்தது போல் இருந்தது என்று சொல்லி சம்பந்தப்படுத்து. சரி, நன்றி. மலை சிவனுக்கு உருவகம், இருட்டு சிவபெருமான் போர்த்திய யானை தோலுக்கு உருவகம், அப்படியாக உருவகமாக்கி அந்த சூரியன் உதிப்பதே அவனுடைய நெற்றிக்கண் பிறப்பது போல இருந்தது என்று சொல்லும், அது ஓமை அடித்து சொல்லும். ஐயா, இதுல இருட்டுன்னு சொன்னதுல வந்து இந்த அவர் ராமன் வந்து இரவு முழுக அவர் வந்து காத்து கொண்டிருந்தார், அது அதையும் சொல்ல வர மாதிரியும் இருக்கு, சொல்ல வர மாதிரி அதுலயும் இருக்கு. இருட்டிலிருந்து வெளிச்சம் தோன்றும் வரை அவர் மனம் தளர்ந்து என்பதையும் அங்கே முதல் வரியிலேயே அதை சொல்லிவிடுகிறார், அவன் தவித்துக் கொண்டு இருக்கிறான். அதையும் மலர் தார் அண்ணல் இவ்வண்ணம் மயல் உழந்து அழரும் வேலை, அவன் அப்படி சீதையை பற்றிய எண்ணங்களால் அந்த காதல் உணர்வுகளால் வருந்தி தளர்ந்து கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில், அவன் தூங்கிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் சூரிய உதயமானான் என்று சொல்லவில்லை, அவன் சீதையை பற்றி நினைத்து நினைத்து துன்பப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் சூரியன் உதயமானான் என்று சொல்லுவார். அதனால் ராமன் அந்த இரவு முழுக்க தூங்கவே இல்லை என்பது நமக்கு தெரிந்தது. காலையில் எழுந்திருத்து கூட அவர் அந்த மாதிரி மனத்தில் நினைத்து கொண்டு வருந்து இருக்கலாம் இல்லையா? காலையில் ஆமா, எழுந்திரி காலையில் பொதுவாக என்ன இயல்பு என்றால், மனத்தினுடைய இயல்பு என்னவென்றால், இரவில் தான் அந்த எண்ணம் தீவிரமாக இருக்கும். அந்த விரகதாப எண்ணம் என்பது இரவில் எல்லா செயல்களையும் முடித்துவிட்டு இரவில் தனித்து தூங்கும் போது மனத்துக்குள் அந்த எண்ணம் பூதாகரமாகி மனத்தை வந்து ஆக்கிரமித்து துன்புறுத்த தொடங்கும். விடிந்த பிறகு மற்ற செயல்களில் மனத்தை செலுத்த வேண்டிய கட்டாய தேவை உருவாகி விடுவதனால் பொழுது விடிந்த பிறகு அந்த துன்பம் அவ்வளவு தூரம் பாதிக்க, அந்த இரவுதான் காதல் பிரிந்து இருக்கக்கூடிய காதலர்களுக்கு மிகப்பெரிய துயரத்தை விளைவிக்கக்கூடியதாக இருக்கும். இது நடைமுறையிலும் நாம் பார்க்கக்கூடிய உண்மையாகத்தான் இருக்கிறது. இது இலக்கியங்கள் எல்லாம் அந்த இரவு தான் மிகப்பெரிய வேதனையை விளைவித்ததாக பாடுகின்றன. அதனால்தான் நமது வள்ளுவர் பாடினார், மாலை அதாவது காலை அரும்பி பகலெல்லாம் போதாகி மாலை மலரும் இந்நோய் என்று பாடுகிறார். காலையில் அது அரும்பாகத்தான் இருக்கும். அந்த விரகதாப எண்ணம் பிரிந்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணினுடைய மனத்தில் அல்லது ஆணினுடைய மனத்தில் அந்த விரகதாப எண்ணம் அரும்பாகத்தான் காலையில் இருக்கும். காலை அரும்பு பகலெல்லாம் போதாகி, பகல் நேரத்தில் தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அரும்பு அப்படியே கொஞ்சம் பெரிதாக தொடங்கும். மாலை வந்த பிறகுதான், அந்த அந்தி வேளை வந்த பிறகுதான், சூரிய அஸ்தமனம் ஆன பிறகுதான் அது முழுவதுமாக மலர்ந்து விடும். மலர்ந்த அந்த மலர் இரவு முழுக்க அது மலர்ந்து இருந்து மிகவும் வருத்த தொடங்கி விடும் என்பதை குறிக்கும் விதமாக வள்ளுவர் அந்த பாடலை அமைத்தார். காலை அரும்பி பகலெல்லாம் போதாகி மாலை மலரும் இந்நோய், மாலையில் தான் அது முழு மலராக மலரத் தொடங்கும், இரவு முழுக்க அது இருந்து வருத்தும் என்று இலக்கியங்கள் எல்லாம் சொல்லுகின்றன. அந்த அடிப்படையில் இங்கு ராமன் இரவு முழுக்க அந்த வருத்தத்தில் இருந்திருப்பான். காலை விழித்த பிறகு அந்த எண்ணம் அந்த வருத்தம் இருக்கத்தான் செய்யும் என்ற போதிலும் கூட காலையில் அவன் சந்தியாவந்தனம் செய்ய வேண்டியிருக்கும். காலையில் விஸ்வாமித்திரர் எங்கு அழைக்கிறாரோ அவருடன் அவன் செல்ல வேண்டியிருக்கும். இன்னும் பல இதர வேலைகள் எல்லாம் அப்போது அந்த எண்ணம் இதை பற்றியே மட்டுமே இருந்த அந்த ஒற்றை எண்ணம் மாறி பல்வேறு எண்ணங்கள் மனத்திற்குள் வர வேண்டிய கட்டாயம் உண்டாகி விடுவதனால் பகல் வேளைகளில் அவ்வளவு தூரம் வருத்தம் இருக்க. நன்றி. வேற எதுவும் சந்தேகம் இல்லை, அடுத்த பாடல் போகலாம். இதுல வந்து அரிய சொற்கள் என்பவை இந்த சதைதல். சதைதல் என்றால் நெருங்குதல். தார் என்பது ஏற்கனவே நாம் வேறு நூல்களில் பல இடங்களில் தார் என்றால் மாலை. புகர் என்பது புள்ளியை, அது ஒரு அரிய சொல். உரிவை என்பது தோல். உரிவை போர்வை என்றால் தோளாகிய போர்வை என்றார். உரிவை போர்வை, அது சிவபெருமான் யானை தோளை போர்வையாக போர்த்து கொண்டான் என்பது ஒரு புராண செய்தி. இந்த புராண செய்தியை இங்கு உருவகமாக்கி ஒரு அழகான சூரியோதய வர்ணனை செய்திருக்கிறார். உதயகிரி என்று வர வேண்டியது உதை கை என்று வந்திருக்கிறது. அது எதுகையின் பொருட்டு அப்படி மாறி இருக்கிறது. உதயம் என்பதுதான் சரியான வார்த்தை, அது எதுகை உதயம் என்று வந்திருக்கு. என்ன சொன்னீர்கள்? தயிர் சாதம் தேர். அங்கு தையாக வந்திருக்கு, என்பது தையாக மாறி. எனும் கடவுள் முதல், முதல் என்பது நெற்றி பாடலாம். ஐயா, இன்னும் ஒரு அப்படியாக சந்தேகம் காலம் இல்லையா? சொல்லு. வேலைக்கு வந்து சின்ன லை போட்டிருக்காங்கன்னு நீங்க விளக்கம் சொன்னீங்க ஐயா, அந்த இடத்துல பெரிய லையே போட்டிருக்கலாமா? அது இலக்கண ரீதியா அது சரியா வரும்? போட்டிருக்கலாம் அந்த அந்த அந்த பொது லை போட்டா போடுவதுதான் இப்போதைய வழக்கமாக இருக்கும். ஆனால் இலக்கியத்தில் இந்த லை போட்டாலும் அது நேரம் என்பதை குறிக்கும். இந்த மாதிரி பல இடங்களில் வந்திருக்கிறது. அதற்காகத்தான் நான் ஒரு திருக்குறளை ஓமானமாக, அந்த ஆமாம். திருக்குறளிலும் இதே லை வந்திருக்கிறது. நேரம் என்ற பொருளிலேயே அந்த திருக்குறளிலும் அது வந்திருக்கிறது. அதனால் இந்த லை போடுவது தவறு அல்ல. ஆனால் இப்போது நான் அப்படி போட்டு எங்கேயாவது எழுதினால் நாம் தவறாக எழுதி விட்டோம் என்று பலரும் குற்றம் சாட்டுவார்கள். ஆனால் இது இப்படி எழுதுவது தவறல்ல, இப்படி எழுதுவதற்கு அந்த பொருள் உண்டு, நேரம் என்ற பொருள் உண்டு, அதற்கு இந்த பாடல் ஒரு சாம். சரி ஐயா, அந்த இது இல்ல. கணக்கெடுப்பு பிரகாரம் ஒண்ணும் இங்க மாறி இருக்காது, எதுவும் மாறி இருக்கு, அது ரெண்டுமே ஒன்றாகத்தான், ஒரே அளவு உடையது தான், அதனால அது ஒன்றும் மாறி இருக்கு, அதுவும் போட்டி இருக்கலாம். ஆனால் இலக்கியங்களில் பல இடங்களில் இதுவே வரவேற்கத்தக்கது. சரி ஐயா, நன்றி. இப்படியாக காலை வந்து விடுகிறது. காலையில் எழுந்து ராமன் விஸ்வாமித்திரரோடு இலக்குவனோடும் சேர்ந்து தசரதனுடைய வேள்வியை காண சென்றார்கள் என்ற செய்தி இடையில் பேசப்படும். அங்கு தசரதனுடைய வேள்வி இல்லை, ஜனகனுடைய வேள்வி. தசரதன் அங்கு இருக்க, ஜனகன் இருக்க, இது வந்து சீதையினுடைய தகப்பனாகிய ஜனகன் நடத்தக்கூடிய அந்த வேள்வியை காண்பதற்காக விஸ்வாமித்திரர், ராமன், லக்ஷ்மணன் இருவரும் காலையில் எழுந்து காலையில் செய்யக்கூடிய சந்தியாவந்தனங்களுடைய கடன்களை எல்லாம் முடித்து கொண்டு அந்த வேள்வியை காண்பதற்காக போகிறார். ஜனக மன்னன் அங்கு ஒரு வேள்வி நடத்துகிறான். அந்த வேள்வி கூடத்தில் அந்த வேள்வி நடைபெற்று கொண்டு அதை காண போகிறார்கள். வேள்வி முற்று பெறுகிறது. வேள்வி முற்று பெற்ற பிறகு எல்லோரும் அப்படியே அமர்ந்திருக்கிறார்கள். ஒருவரை பற்றி ஒருவர் விசாரிக்கிறார்கள், நலம் விசாரிக்கிறார்கள், எங்கிருந்து வருகிறார்கள் என்றெல்லாம் விசாரிக்கிறார்கள். அப்படி விசாரிக்கும் போது ஜனக மன்னன் ராம இலக்குவனரை குறித்து விசாரிக்கிறார். இவர்கள் யார் என்று ஜனகன் விஸ்வாமித்திரரிடம் விசாரிக்கிறார். ஏற்கனவே சதானந்த முனிவர் இவர்கள் இருவரும் யார் என்று விஸ்வாமித்திரரிடம் விசாரித்த போது அந்த சதானந்த முனிவருக்கு விஸ்வாமித்திரர் பதில் சொன்னார், சுருக்கமாக சொன்னார். இவர்கள் யார் என்றால் தசரத குமாரர்கள், இவர்கள் தான் என்னுடைய வேள்வியை காத்தார்கள், தாரகையை அழித்தார்கள் என்று சுருக்கமாக பதில் சொன்னார். அங்கு இங்கு ஜனக வேந்தன் கேட்கிறான், இவர்கள் யார் என்று ராம இலக்குனரை பார்த்து விஸ்வாமித்திரரிடம் கேட்கிறான், இவர்கள் யார் என்று இங்கு விவரித்து சொல்லுகிறார் விஸ்வாமித்திரர். இந்த இரண்டு பேரும் யார் என்ற செய்தியை மிக விரிவாக சொல்கிறார். மிக விரிவாக என்றால் உலகம் தோன்றிய காலம் தொட்டு வரிசையாக வரக்கூடிய அந்த சூரிய குலத்து மன்னர்களுடைய சிறந்த செயல்களை எல்லாம் சொல்லி வருகிறார். அது பல பாடல்களில் கம்பராமாயணத்தில் இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். இவர்கள் சாமானியமானவர்கள் அல்ல, இவர்கள் யார் என்றால் சூரியனுடைய மரபில் வந்தவர்கள். சூரியனை புகழாக கொண்டு அந்த சூரியனுக்கு பிள்ளை பிள்ளை என்று அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த மரபில் குறித்தவர்கள் தான் இவர்கள் என்று அந்த வரலாற்றை சொல்லுகிறார். அந்த வரலாறு அடங்கி இருக்கக்கூடிய பகுதி தான் குளமுறை கிளத்து படலம் என்னும் இந்த பகுதி. குளமுறை கிளத்து படலம், கிளத்துதல் என்றால் சொல்லுதல், கிளத்து படலம் என்றால் சொல்லக்கூடிய பகுதி என்றார். கிளத்து படலம், கிளத்து என்பதற்கு இப்பு போட்டிருக்கிறார்கள், கிளத்து படலம் என்று அதில் ஒரு இப்பு வந்திருக்கிறது. அதில் இப்பு வர தேவையில்லை. இது வந்து கிளத்து படலம் என்பது வினைத்தொகையாக இருக்கிறது. பொதுவாக வினைத்தொகை தொகையில் ஒற்று மிகாது, அதனால் அது கிளத்து படலம் என்று ஒற்று மிகாமல் இருப்பதுதான் சரியானதாக இருக்கும். அங்கு அது தவறுதலாக அங்கு ஒற்று போடப்பட்டிருக்கிறது இந்த பதிப்பில். கிளத்து படலம் என்றால் சொல்லிய படலம், சொல்லிய படலம், குளமுறை, அந்த குளம் முறையாக அடுத்தடுத்து வந்த அந்த தன்மையை சொல்லிய படலம். அது யார் யாருக்கு சொல்லுகிறார் என்றால் விஸ்வாமித்திரர் ஜனக மன்னனுக்கு சொல்லு. அப்படி சொன்ன செய்திகள் அடங்கி இருக்கக்கூடிய பகுதி இது என்பதனால் குளமுறை கிளத்து படலம் என்று இதற்கு கம்பர் பெயரிட்டிருக்கிறார். அது அந்த குளம் எப்படி தோன்றியது என்ற செய்தி இதில் சொல்லப்படுகிறது. அதை பல பாடல்களில் கம்பர் சொல்லியிருக்கிறார். இங்கு ஒரு இரண்டே இரண்டு பாடல்கள் மட்டும் அதில் இருந்து எடுத்துக் கொடுக்கும். இந்த நூலில் இரண்டே இரண்டு பாடல்கள் மட்டும் தொகுத்து தந்திருக்கும். அங்கிருந்தே வருகிறது, ஆதியிலிருந்தே வருகிறது. ஆதியில் பிரம்மன் தான் இந்த உலகத்தை படைக்கிறான். நீங்கள் கிறிஸ்துவ மத வேத புத்தகமாகிய அந்த விவிலியத்தை பார்த்தீர்களே என்றால், உலகம் தோன்றிய காலம் தொட்டு அடுத்தடுத்து தோன்றிய மனிதர்களுடைய பெயர்கள் எல்லாம் அதில் வரிசை வரிசையாக வரும். அதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆதியில் இறைவன் உலகத்தை 6 நாளில் படைத்தான். அதன் பிறகு அதில் தன்னுடைய அம்சமாக ஆதாமை படைத்தான். அதன் பிறகு ஆதாமினுடைய அந்த எலும்பில் இருந்து ஏவாளை படைத்தான். என்ற பிறகு ஆதாமுக்கு ஏவாளுக்கு பிறந்தவர்கள் யார் யார் யார், அதன் பிறகு அவர்களிடம் இருந்து பிறந்தவர்கள் யார் யார் யார் என்று அப்படி வரிசையாக ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வரிசையாக அந்த சந்ததி நீண்டு கொண்டே வந்ததை அந்த விவிலியத்தில் நாம் பார்க்க முடியும். அதே போல இங்கு நமது வைதிக மதத்திலேயும் அந்த செய்தி சொல்லப்படுகிறது. அப்படி யார் யார் அடுத்தடுத்து பிறந்தார்கள் என்று செய்தி சொல்லப்படுகிறது. ஆனால் என்ன, இங்கு வெவ்வேறு விதமாக வெவ்வேறு நூல்களில் சொல்லப்பட்டது. அங்கு அவர்கள் அந்த ஒரே புத்தகத்தை தங்களுடைய ஆதார நூலாக வைத்திருப்பதனால் அந்த ஒரே செய்தியை திரும்ப திரும்ப அவர்கள் சொல்வதனால் உலகத்தின் மூலம் ஆதாமும் ஏவாள்தான் என்று உலகம் முழுக்க அந்த செய்தி பரவலாக அறியப்பட்ட செய்தியாக இருக்கு. ஆனால் இங்கு வைதிக மதத்தில் வெவ்வேறு நூல்களில் வெவ்வேறு விதமாக இந்த உலக தொடக்கம் பேசப்பட்டிருக்கு. வேதங்களில் எல்லாம் இந்த உலகம் தோன்றிய முறைமை வெவ்வேறு விதங்களில் சொல்லப்பட்டிருக்கு. வெவ்வேறு பகுதிகளில் வெவ்வேறு விதமாக சொல்லப்படும். புராணங்களில் வைணவ புராணங்கள், சிவ புராணங்கள் என்றெல்லாம் புராணங்கள் இருக்கு. அந்த புராணங்களிலும் உலகத்தில் முதல் பிறந்தவர்கள் யார், அடுத்து பிறந்தவர்கள் யார், அடுத்தடுத்து யார் யார் வந்தார் என்ற செய்தி சொல்லப்படுகிறது. வெவ்வேறு விதமாக சொல்லப்படும். அதனால் வெவ்வேறு விதமாக சொல்லப்படுவதனால் இந்த வைதிக மதத்தில் உள்ள ஒருவரிடம் உலகத்தில் முதல் பிறந்தவர் யார் என்று ஒரு கேள்வியை கேட்டால் அவரால் பதில் சொல்ல முடியாது. ஆனால் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த ஒருவரிடம் அந்த கேள்வியை கேட்டால் அவர் உடனே ஆதாமும் ஏவாளும் என்று சொல்லிவிடுவார். ஏனென்றால் அங்கு அது மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறது, இங்கு நிறைய சொல்லப்பட்டிருப்பதால், வெவ்வேறு விதங்களில் சொல்லப்பட்டிருப்பதால், பல பல மாறுபாடுகளுடன் சொல்லப்பட்டிருப்பதனால் ஒன்றை குறிப்பிட்டு சொல்வதற்கு இவர்களால் முடியவில்லை. அதுதான் வித்தியாசம். ஆக மதங்களில் எல்லாம், பெரும்பாலான மதங்களில் எல்லாம் அந்த உலக தோற்றம் எப்படி முதலில் தொடங்கியது என்பது சொல்லப்படுகிறது. அதே போல இங்கு கம்பராமாயணத்தில் இந்த பகுதியில் சொல்லப்பட்ட செய்தி என்னவென்றால், முதலில் பிரம்மன் உலகத்தை படைக்கிறான். அந்த பிரம்மன் உலகத்தை படைக்கும் போது தனக்கு இணையாக ஒரு 9 பேரை படைக்கிறான். அவர்களை நவ பிரஜாபதிகள் என்று சொல்வார். அவர்களும் படைக்கக்கூடிய திறன் பெற்றவர்கள்தான், நவ பிரஜாபதிகள். அப்படிப்பட்ட நவ பிரஜாபதிகளுக்குள் ஒருவர் தச்ச பிரஜாபதி, இன்னொருவர் மரிஷி பிரஜாபதி. அந்த தச்ச பிரஜாபதிக்கு அதிதி என்ற ஒரு மகள் இருக்கிறாள். மரிஷி பிரஜாபதிக்கு காசிப முனிவர் என்ற ஒரு மகன் இருக்கிறார். இந்த காசிப முனிவருக்கும் அதிதிக்கும் திருமணம் நடக்கிறது. 2 பேரும் திருமண வாழ்க்கையில் இணைகிறார்கள். அப்படி அந்த காசிப முனிவரும் அதிதி என்னும் அந்த பெண்ணும் திருமணம் செய்த பிறகு அவர்களுக்கு புத்திரர்கள் நிறைய பிறக்கிறார்கள். அவர்களில் ஒருவன் தான் சூரியன். அந்த சூரியனுக்கு பெயர் விபாஷ்பான் என்று பெயர். சூரியன் என்றாலும் விபாஷ்பான் என்றாலும் ஒன்றுதான். அந்த சூரியனுக்கு பெயர் சூட்டப்படுவது விபாஷ்பான் என்று பெயர் சூட்டப்படுகிறது. ஆக அந்த சூரியன் அவர்கள் 2 பேருக்கும் பிறக்கிறான். அந்த சூரியனுக்கு அடுத்து பிறப்பவன், அந்த சூரியனுடைய மகனாக பிறப்பவன் தான் வைவஸ்தவ மனு. அந்த வைவஸ்தவ மனுவுக்கு பிறகு அடுத்தடுத்து அப்படியே வரிசையாக மன்னர்கள் தோன்றிக் கொண்டே இருக்கிறார்கள் என்று செய்தி சொல்லப்படுகிறது. அப்படி வரிசையாக சூரியனுடைய மரபு பல நூற்றுக்கணக்கான மன்னர்கள் தோன்றி இருக்கிறார்கள். அந்த நூற்றுக்கணக்கான மன்னர்களில் ஒரு 17 மன்னர்கள் மிகச்சிறந்த சாதனைகள் செய்தவர். அசகாய சூரத்தனம் செய்து அதிசய செயல்கள் நிகழ்த்தியவர். அந்த 17 பேர்கள் செய்த செயல்கள் என்னவென்று வரிசையாக பாடலில் கம்பர் குறித்திருக்கிறார். வைவஸ்வத மனு, திருது, இச்சுவாகு, ககுத்தன், கடல் கடைந்து அமுதளித்தவன், மாந்தாதா, முசுகுந்தன், சிபி, சகரர், பகீரதன், 100 அஸ்வமேதம் புரிந்தவன், சந்திரனை வென்றோன், ருத்திரனை சாய்த்தோன், குந்துமாறன், ரகு, அயன், தசரதன் என்று 17 பேர்களை தேர்ந்தெடுத்து சொல்லுகிறார். அந்த 17 பேரும் மிக சிறப்புக்குரியவர்கள், மற்ற மன்னர்களை காட்டிலும் தனித்துவம் மிக்கவர்களாக இருந்தவர்கள் என்பதனால் அந்த 17 பேர்கள் இங்கு குறிப்பிடப்படுகிறார். அதில் கடைசியாக சொல்லப்படுவன் தான் தசரதன். அந்த தசரதனுக்கு மகனாக பிறந்தவன் தான் இந்த ராமன் என்று சொல்லி முடிப்பார் விஸ்வாமித்திரர். அதுதான் குலமுறை கிழத்து படலத்தில் உள்ள செய்தி. வரிசையாக 17 பேர்களுடைய அந்த அசகாய செயல்களை எல்லாம் சொல்லி முடித்து அவர்களுக்கு அந்த மரபில் வந்தவர்கள் தான் இந்த ராம லக்குவர்கள் என்று இந்த ராம லக்குவர்களுடைய சிறப்பில் வந்து நிறுத்துவார் தம்முடைய அந்த வரலாற்றை விஸ்வாமித்திரர். அப்படி வரிசையாக அவர் சொல்லிக்கொண்டு வருகின்ற அந்த 17 பேரில் இங்கு தோப்பு நூலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாடல்கள் 2 பாடல்கள். அந்த 17 பேர்களில் 2 பாடல்களில் யார் யார் இடம்பெற்றிருக்கிறார்கள் என்றால், நாம் பார்க்கக்கூடிய பாடல்களில் யாரெல்லாம் யாரெல்லாம் இடம்பெற்றிருக்கிறார்கள், சிபி சக்கரவர்த்தி, அடுத்து தசரத், அந்த 2 பேர்கள் மட்டும்தான் இங்கு தொகுத்து தரப்பட்டு, மற்ற பாடல்கள் எல்லாம் அந்த மூல பாடல்களில் நாம் பார்க்கலாம். அந்த விஷயங்களை நாம் விரிவாக பார்க்க வேண்டாம். அது 17 பாடல்கள் அடங்கி அந்த வரலாற்றை பார்த்தால் அது பெரிதாக போய்விடும். அதனால் இங்கு தொகுத்து தரப்பட்ட இந்த பாடல்களை மட்டுமே நாம், இதில் இந்த பாடல் இந்த 65வது பாடலில் சிபி சக்கரவர்த்தி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்னுயிர்க்கும் இன்னுயிராய் இருநிலம் தாத்தார் என்று பொன்னுயிர்க்கும் கழுழவரை யாம் போலும் பொருள்கிற்பாம். இன்னுயிர்க்கும் நெடுவேளாய் இவன் குலத்தோன் வெண்புறவின் மண்ணுயிர்க்கு தன்னுயிரை மாறாக வழக்கினால். இன்னுயிர்க்கும் இன்னுயிராய் இருநிலம் காத்தார் என்று பொன்னுயிர்க்கும் தவழவரை யாம் போலும் புகழ்விப்பான். வரிசையாக பல மன்னர்களை பற்றி சொல்லி வரக்கூடிய விஸ்வாமித்திரர் இந்த இடத்தில் என்ன சொல்கிறார் என்றால், அந்த மன்னர்கள் எல்லாம் தங்களோடு தங்களுடைய உயிருக்கு உயிராக கருதி இந்த உலகத்தை காத்தார்கள். இன் உயிருக்கும் இன் உயிராய் இரு நிலம் காத்தா, இன்னுயிர்க்கு இன்னுயிர் என்றால் இனிமையான உயிர், எல்லோருக்கும் தங்களுடைய உயிர் மிக இனியதாக இருக்கு. அந்த உயிரை காப்பதற்காகத்தான் இந்த உலகத்து உயிர்கள் எல்லாம் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது. அதனால் எல்லாருக்கும் உயிர் இனியதாக இருப்பதனால் அந்த உயிருக்கு அடையாக பொதுவாக இனிமை என்ற அந்த சொல் இணைந்தே வரும், இன்னுயிர் என்று வரும், அல்லது ஆறு உயிர் என்று வரும். ஆறு உயிர் அரிய உயிர், கிடைப்பதற்கு அரிய உயிராக இருப்பதனால் ஆறு உயிர் என்று சேர்த்து சொல்லப்படும், இல்லை என்றால் இன்னுயிர் என்று சொல்லப்படும். அப்படி எல்லாருடைய இன்னுயிருக்கும் இன்னுயிராயிருந்து உலகத்தில் வாழக்கூடிய எல்லோருடைய உயிருக்கும் உயிராக இருந்து இன்னுயிருக்கும் இன்னுயிராய் இரு நிலம் காத்து, இந்த பெரிய நில உலகத்தை காத்தார்கள், இந்த சூரிய வம்சத்தை சார்ந்த மன்னர்கள் காத்தார்கள் என்று பொன்னுயிர்க்கும் கழுழவரை யாம் போலும் புகழ்விப்பாம். பொன்னுயிர்க்கும் கழுழவரை, அதாவது பொன்னின் ஒளியை வெளிப்படுத்துகின்ற ஈர கழல் அணிந்த அந்த மன்னர்வர்களை பற்றி யாம் போலும் புகழ்விருப்பாம், எம்மை போன்றவர்கள்தான் புகழ்ந்து சொல்ல முடியுமா, யாம் சொல்ல முடியுமா என்று கேட்கிறார். இந்த போலும் போலும் என்பது அங்கு எம்மை போன்றவர்கள் அதை சொல்ல முடியுமா என்ற ஒரு வினாவை உள்ளடக்கி வருகிறது. யாம் போலும் புகழ்ந்திருப்பார், எம்மை போன்றவர்கள் புகழ்ந்து சொல்ல முடியுமா என்று வருகிறது. இந்த புகழ்ந்திருப்பாம் என்ற வார்த்தை தன்மை பன்மை வினைமுற்று, யாம் போலும் புகழ்ந்திருப்பாம், எம்மை போன்றவர்களா புகழ்ந்து சொல்லுவோம் என்று சொல்கிறார். அந்த சூரிய வம்சத்தை சார்ந்த மன்னவர்கள் உயிருக்கு உயிராக இருந்து இந்த உலகத்தை எல்லாம் காத்தார்கள் என்று அவர்களை பற்றி யாம் புகழ்ந்து சொல்ல முடியுமா, முடியாது. அவர்கள் செய்த அந்த செயல்களை, அவர்களுக்கு அவர்களுடைய அந்த புகழுக்குரிய காரியங்களை எல்லாம் நாம் புகழ்ந்து சொல்லி முடித்து விட முடியாது. அவ்வளவு சிறப்பான காரியங்களை எல்லாம் அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று இந்த இடத்தில் சொல்கிறார். ஏற்கனவே பலரை பற்றி அவர் சொல்லி வருகிறார், சொல்லி வருகிறும் போது இடையில அப்படி சொல்கிறார், இவர்களை பற்றி எல்லாம் நான் விரிவாக சொல்ல முடியுமா, இவர்களுடைய புகழை எல்லாம் நான் எடுத்து சொல்லிவிட முடியுமா, யாம் போலும் புகழ்கிருப்பாம் என்று இந்த அடியில் விஸ்வாமித்திரர் சொல்கிறார். இன்னுயிர்க்கும் இன்னுயிராய் இருநிலம், இருநிலம் என்றால் பெரிய நில உலகம் என்றார். இருமை என்பது பெரியது என்ற பொருளில் வரும், இருமை பெரியது என்றார். இருநிலம் என்றால் பெரிய நில உலகம். இந்த பெரிய நில உலகத்தை காத்தார்கள், அவர்கள் தங்களுடைய உயிருக்கு இணையாக இந்த உலகத்தவர்களை எல்லாம் காத்தார்கள் என்று பொன்னுயிர்க்கும் தகழவரை, பொன்னின் ஒளியை வெளிப்படுத்துகின்ற வீர தகழ் அணிந்த அந்த மன்னவர்களை பற்றி யாம் போலும் புகழ்கிருப்பாம், எம்மை போன்றவர்கள் புகழ முடியுமா என்று கேட்கிறார். அது புகழ முடியாது, புகழ்ந்தால் அது முற்று பெறாது, அவ்வளவு செயல்கள் அவர்கள் செய்திருக்கிறார்கள், அவ்வளவு அதிசயங்கள் அவர்களுடைய வரலாற்றில் பொதிந்திருக்கிறது, அதை பற்றி என்னால் சொல்லி முடிக்க முடியாது, புகழ்ந்து தீர்த்து விட முடியாது என்று சொல்லுவதாக இந்த பாடலின் முடிவுகள் பகுதி அடங்கியது. அடுத்த பகுதியில் சிபிமன்னனை பற்றி வருகிறது. மின்னுயிர்க்கும் நெடுவேலாய், இந்த மின்னுயிர்க்கும் நெடுவேலாய் என்பது ஜனக மன்னனை நோக்கி சொல்லிய வார்த்தை, ஜனக மன்னனை விழித்து பேசிய வார்த்தை. மின்னுயிர்க்கும் நெடுவேலாய், மின்னலின் ஒளியை வெளிப்படுத்துகின்ற நீண்ட வேலாயுதத்தை உடையவனே என்று ஜனக மன்னனை விழித்து பேசுகிறார். அப்படிப்பட்ட வேலை ஏந்திய ஜனக மன்னன், மின் உயிர்க்கும் நெடுவேலாய், மின்னலின் ஒளியை உயிர்த்தல், உயிர்த்தல் என்றால் வெளிப்படுத்துகின்ற நெடுவேலாய், இந்த வேலாயுதத்தை உடையவனே, இவர் குலத்தோன், இவர் குலத்தோன், அதாவது இங்கு அமர்ந்திருக்கிறார்களே இந்த ராமனும் லக்ஷ்மணும், இவர்களுடைய குலத்தை சார்ந்த ஒருவன், அதாவது சிபி என்னும் ஒருவன், அவன் பெயர் சொல்லவில்லை, ஆனால் அந்த வரலாறு சொல்லப்படும் போதே நமக்கு அது சிபி மன்னன் தான் என்பது தெரிந்துவிடும். ஏனென்றால் அந்த வரலாறு பிரசித்தமான வரலாறு, அதனால் இங்கு சிபி மன்னனை பற்றி தான் விஸ்வாமித்திரர் சொல்லுகிறார் என்பது நமக்கு புரிந்து. இவர் குலத்தோ, இந்த ராம லக்ஷ்மணர்களுடைய குலத்தை சார்ந்த அந்த சிபி மன்னன், பெண் புறவின் மண் உயிர்க்கு, புறவு என்பது புறா, புறாவை குறிக்கிறது. அந்த சில சொற்கள் தமிழில் இரண்டு மூன்று விதமாக வரும், அதை புறா என்று நாம் இப்போது சொல்லுகிறோம், புறா என்றும் சொல்லலாம், புறவு என்றும் சொல்லலாம். அந்த விகுதி, இறுதியில் உள்ள அந்த விகுதி தான் வித்தியாசம், மற்றபடி சொற்கள் ஒன்றுதான். அந்த புறா என்பதை புறவு என்றும் விகுதி மாற்றியும் சொல்லலாம், அல்லது புறவம் என்றும் சொல்லலாம். இலக்கியத்தில் இந்த மூன்று வடிவங்களுமே வழங்கி வந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். புறா என்றும் வந்திருக்கிறது, புறவு என்றும் வந்திருக்கிறது, புறவம் என்று வந்திருக்கிறது. அதே போல இந்த கனவு, கனவு என்பதும் கனா என்று வரும். இப்போது அந்த கனா என்று சொல்லும் வழக்கத்தில் இருக்கிறது, கனவு என்று சொல்லும் வழக்கத்தில், இப்படி சில சொற்கள் இறுதியில் அந்த விகுதி மட்டும் மாறுபட்டு வரும். அதே போல இங்கு புறா என்பது புறவு என்று வந்தது. மின் புறவின், மென்மையான புறாவினுடைய மண் உயிருக்கு, மண் உயிர் என்றால் நிலை பெற்ற உயிர், அந்த உயிர் என்பதற்கு இன்னுயிர் ஆர் உயிர் என்றெல்லாம் அடை கொடுத்து சொல்லப்படும் என்று நாம் பார்த்தோம். இன்னொரு அடையும் வரும், மண்ணுயிர் என்று வரும், பல இடங்களில் மண்ணுயிர் என்று சேர்ந்தே வருவதை நாம் பார்த்தோம். மண் என்பதற்கு அந்த ரன்னகரம் வந்து மன்னர் மண் உயிர் என்று வரும், அதற்கு தன்னகரம் போட்டால் மண்ணுயிர் என்றா என்று தன்னகரம் போட்டு மண்ணுயிர் என்று எழுதினால் இந்த மண்ணுலகத்தில் உள்ள உயிர்கள் என்று அர்த்தம் ஆகும். ரன்னகரம் போட்டு எழுதும் போது மண் உயிர் என்றால் நிலை பெற்ற உயிர் என்றார். ஏனென்றால் உயிர் ஒருபோதும் அழியாது, உடல்தான் அழியும், உயிர் நிலை பெற்றே இருக்கும். இது இங்கு இந்த இந்திய சிந்தனை மரபினுடைய பொதுத்தன்மை. பௌத்தத்திலும் உயிர் அழிவதில்லை என்பது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, சமணத்திலும் உயிர் அழிவதில்லை என்பது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, வைதிக மதங்களுடைய பிரிவுகள் அனைத்திலும் உயிர் அழிவதில்லை, உடல் மட்டும்தான் அழியும், உயிர் அழியாமல் அடுத்தடுத்து பிறவி எடுத்துக்கொண்டே போய்கொண்டே இருக்கும், இல்லை என்றால் இறுதியில் முக்தி என்ற ஒரு நிலையை அடையும் என்றுதான் சொல்லப்படுகிறது. உயிர் அழிவதில்லை, அதனால் அந்த உயிருக்கு அடைமொழியாக தமிழில் எப்போதும் மண் என்ற அடைமொழி பொறுத்து சொல்லப்படும். மண் உயிர் என்றால் நிலை பெற்ற உயிர் என்றார். மென்புறவின் மண் உயிருக்கு அந்த மென்மையான புறாவினுடைய நிலை பெற்ற உயிருக்கு அண் உயிரை மாறாக வழங்கினார். இவர் குலத்தை சார்ந்த அந்த சிவி சக்கரவர்த்தி ஒரு மென்மையான புறாவுக்காக, அந்த புறாவினுடைய அந்த உயிருக்காக, மென்புறவின் மண் உயிர்க்கு தன் உயிரை மாறாக வழங்கினால் தன்னுடைய உயிரை மாற்றாக கொடுத்து அந்த புறாவினுடைய உயிரை காப்பாற்றினான் என்று அந்த சிவ சக்கரவர்த்தியினுடைய அந்த கருணை திறத்தை, உயிர்களுக்கெல்லாம் இறங்கக்கூடிய அவனுடைய அந்த இரக்க சுபாவத்தை இங்கு விஸ்வாமித்திரர் ஜனக மன்னனுக்கு எடுத்துரைத்தார். இவர்கள் சாமானியவர்கள் அல்ல, இவர்கள் மிக சிறந்த மன்னர்களுடைய மரபில் வந்தவர்கள் என்று பல்வேறு மன்னர்களுடைய அந்த வரலாற்றை எல்லாம் சொல்லி வரக்கூடிய விஸ்வாமித்திரர் இங்கு சிவி என்னும் மன்னனுடைய அந்த திறத்தை சொல்கிறார். அந்த சிவி மன்னன் மிகச்சிறந்த கருணையாளனாக இருந்தான். ஒரு புறாவுக்காக தன் உயிரையே கொடுக்க தயாரானான் அவர். அப்படிப்பட்ட மன்னனுடைய மரபில் வந்தவர்கள் தான் இவர்கள், இந்த ராமனும் லக்ஷ்மணனும் என்று விஸ்வாமித்திரர் தசரதனுக்கு ஜனக மன்னனுக்கு எடுத்துரைக்கிறார். இப்படியாக இந்த பாடல் அமைந்தது. இன்னுயிர்க்கும் இன்னுயிராய் இருநிலம் காத்தார் என்று உன்னுயிர்க்கும் தழுளவரை யாம்போலும் புகழ் புகழுயிர்ப்பாம் இன்னுயிர்க்கும் நெடுங்கேலாய் இவர் குலத்தோன் மென்புறவின் மண்ணுயிர்க்கு தன்னுயிரை மாறாக வழங்கினால் வழங்கினன் என்பதற்கு பிறகு வரக்கூடிய அந்த ஆள் அசை சொல், அதற்கு தனியாக நாம் பார்க்க வேண்டியதில்லை, அதை தவிர்த்து விடலாம். இப்படியாக ராம லக்வருடைய அந்த முன்னோர்களில் ஒருவனாகிய சிபி சக்கரவர்த்தி ஒரு மகத்துவத்தை எடுத்துரைத்து அப்படிப்பட்ட மரபில் வந்தவர்கள் இவர்கள் என்று ராமலக்ஷ்மணரை சிறப்பித்து சொல்லியிருக்கிறார் சுவாமி. இதுதான் இந்த பாடல். இதில் சந்தேகங்கள் இருந்தால் ஐயா, இந்த புகழ் கிற்பாம் அந்த அதோட இலக்கணம் எப்படி வரும் ஐயா? புகழ் கிற்பாம் தன்மை பண்பை வினைமுற்று, அதை நாம இந்த காலத்து அடிப்படையில் சொல்ல வேண்டும் என்றால் யாம் போலும் புகழ்வோம், அவ்வளவுதான். புகழ்வோம் என்பதுதான் புகழ் கிற்பாம் என்று வந்தது. இடையில் வரக்கூடிய கீழ் என்பது ஒரு இடைநிலை, அது கூடுதலாக வந்திருக்கிறது, அதை ஆற்றல் உணர்த்தும் இடைநிலை என்று சொல்லுவார்கள். அதை புகழ்வாம் என்று பொதுவாக இலக்கியங்களில் பல இடங்களில் பயின்று வரும். தன்மை பன்மை வினைமுற்று புகழ்வாம் என்று வரும். அது இடையில் கீழ் என்ற அந்த இடைநிலை வந்திருப்பதனால் புகழ் கிற்பாம் என்று வந்திருக்கிறது. அதை நாம் இந்த கால முறைப்படி சொல்ல வேண்டும் என்றால் யாம் போலும் புகழ்வோம் என்று சொல்லலாம். புகழ்வோம் என்பதும் புகழ் கிற்பாம் என்பதும் ஒரே பொருள். ஐயா, இதுல முதல் நான்கு வரிகள் வந்து சூரிய குலத்தை பொதுவாக விவரிக்கிறாங்களா? அவர்களை பற்றி என்ன புகழ முடியுமா என்று சொல்கிறார். ஏற்கனவே புகழ்ந்து கொண்டு வருகிறார், வருகிறவர் இடையில் இவர்களை எல்லாம் என்னால் புகழ்ந்து முடித்து விட முடியுமா என்று இடையில் அப்படி சொல்லிவிட்டு அடுத்து சிவி மன்னனை பற்றி சொல்ல, சிவி மன்னனுடைய வரலாறு தெரிந்ததுதான். ஒரு புறா அவனுடைய தோளில் வந்து அமர்ந்தது, அது உயிருக்கு அபயம் கேட்டு அவனிடம் வந்து சேர்கிறது. அதை துரத்தி கொண்டு ஒரு பருந்து வருகிறது, பருந்து அல்லது கழுகு வருகிறது. அந்த புறாவை உண்பதற்காக இவனிடத்து அந்த புறா அடக்கிடமாகிவிட்டதனால் அந்த புறாவை காக்க வேண்டிய கடமைக்கு இவன் உள்ளாகி, எனவே அவன் அந்த துரத்தி கொண்டு வரக்கூடிய அந்த பருந்தை தடுக்கிறான். இந்த புறாவை கொல்லாதே, இது என்னிடத்தில் அடைக்கலம் தேடி வந்துவிட்டது, இது காக்க வேண்டியது என்னுடைய கடமை. அந்த புறாவை கொன்று உன் வயிறை நிரப்பப் போகிறாய், அதுதான் உன்னுடைய நோக்கம். உன் வய வயிற்றை நிரப்புவதற்குரிய ஆகாரத்தை நானே தந்து விடு, எந்த அளவு உணவு தேவையோ அதை நானே தந்து விடு, இந்த புறாவை நீ விட்டு விடு என்று சிவி அந்த பருந்தியிடம் சொல்லுகிறான். ஆனால் அந்த பருந்து அதை ஏற்க மறுக்கிறது. இவன் தான் கொடுப்பதாக சொன்ன உணவு உணவை அது ஏற்க மறுக்கிறது. நீ தரக்கூடிய மற்ற உணவு வகைகள், சமைத்த உணவுகள் அல்லது சைவ உணவுகள், இவை எனக்கு எனக்கு தேவையில்லை, எனக்கு மாமிசம்தான் தேவை. உடனே மாமிசம் தானே தேவை, என்னுடைய நாட்டில் இறந்து கிடக்கும் ஏதாவது விலங்குகள் இருந்து உனக்கு தேவையான மாமிசத்தை நான் எடுத்து கொடுக்கிறேன் என்று சொல்கிறேன். இந்த பருந்தும் அதையும் ஏற்க மறுக்கு, எனக்கு இறந்து கிடக்கும் மாமிசத்தினுடைய உணவும் வேண்டாம், வேறு எந்த விலங்கினுடைய உணவும் வேண்டாம், எனக்கு இந்த புறா தான் வேண்டும், நான் இந்த புறாவை குறி வைத்து விட்டேன், இதை உண்ண வேண்டும் என்று எனக்கு ஆசை தோன்றிவிட்டது, இதை நான் உண்டே தீர வேண்டும், எனக்கு இந்த புறா தான் வேண்டும் என்று அதை அடம் பிடிக்கிறது. ஆனால் இவனும் விடாப்பிடியாக இருக்கிறான், நான் புறாவை தரமாட்டேன், வேண்டுமென்றால் புறாவின் சதைக்கு இணையாக என் உடலில் இருந்து சதையை நான் அறுத்து தருகிறேன், அதற்கு உனக்கு சம்மதமா? உடனே பருந்து ஒத்துக்கொள், சரி உன் உடலில் இருந்து எனக்கு புறாவின் மாமிசத்தை விட மனித மாமிசம் உண்பதற்கு சுவையானது, அதனால் நீ உன்னுடைய மாமிசத்தை தருவதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அந்த பருந்து சொல்கிறது. இவன் அறிகிறான் தன் உடலில் சதை பற்றி மிக்க அந்த கைப்பகுதி அந்த புஜங்களில் இருந்து அவன் சதையை அறிந்து புறாவை தராசின் ஒரு தட்டில் வைத்து மறுதட்டில் வைக்கிறான் தன் தசை. ஆனால் இவன் எவ்வளவு அறுத்து அறுத்து வைத்தாலும் அந்த தராசு சமநிலை அடையவே, புறா இருக்கிற தட்டு தான் அவிழ்ந்து இருக்கிறது, இந்த தட்டு சமநிலை பெறவே இல்லை. இதில் ஏதோ சூது இருக்கிறது, ஏதோ சோதனை இருக்கிறது என்று இவன் உணர்கிறான். இருந்தாலும் எதுவும் இவனால் செய்ய முடியவில்லை, இவன் ஒப்புக்கொண்டு விட்டான், தன்னுடைய தசையை தருவதாக ஒப்புக்கொண்டு விட்டான். எனவே கடைசியில் தானே அந்த மருந்தத்தில் முழுவதுமாக ஏறி அமர்கிறது. அப்படி ஏறும் அமரும் போது சமநிலை பெற்று விடுகிறது அந்த தராசு. அப்படி பெற்றவுடன் சொல்கிறான், இதோ சமநிலை அடைந்து விட்டது தராசு, புறாவுக்கு இணையாக நான் வந்துவிட்டேன், என்னுடைய உடலின் தசைகள் எல்லாம் இப்போது புறாவுக்கு இணையான இடத்தை பெற்றுவிட்டன, எனவே நீ என்னை முழுவதுமாக உண்டு பசியாற்றிக் கொள், இன்றல்ல இன்னும் பல நாட்கள் நீ வைத்து கூட உன்னுடைய பசியை நீ தீர்த்துக் கொள்ளலாம், என் உடலில் அவ்வளவு தூரம் மாமிசம் பொதிந்து இருக்கிறது, நீ என் உடலை உனக்கு பல நாட்கள் விருந்தாக வைத்துக் கொள்ளலாம் என்று அவன் அந்த புறாவிடம் சொல்லுகிறான், அந்த பருந்திடம் சொல்லுகிறான். அந்த பருந்தாகவும் புறாவாகவும் வந்தவர்கள் வேறு யாரும் அல்ல, இவனை சோதிப்பதற்காக அந்த அறக்கடவுளும் யமனும் தான் அவர்கள், அவர்கள் தான் இப்படி வேடம் விட்டு வந்தாதற்கு, இவனை சோதிப்பதற்காக இவன் உயிர்களுக்கு எவ்வித அடைக்கலம் கொடுக்கிறான், எவ்விதம் சொன்ன சொல்லை காக்கிறான் என்பதை சோதித்து பார்ப்பதற்காகவே அவர்கள் வந்தார்கள். இந்த ஒருவர் இவன் இப்படி தன்னையே கொடுப்பதற்கு தயாராகிவிட்ட பிறகு அவன் முன்னால் அவர்கள் இருவரும் தங்களுடைய சொந்த உருவத்தை எடுத்து அவனுக்கு வரங்கள் வழங்கி அவனை ஆசீர்வதித்து சென்றார்கள் என்று அந்த கதை வரும். இது சிறு வயதிலேயே நாம் படித்த கதை தான், அந்த செய்தி தான் இங்கு சொல்லப்படும். அந்த சிவிமன்னனுடைய சிறப்பதித்தான் இங்கு விஸ்வாமித்திரர் ஜனகனுக்கு எடுத்துரை. அடுத்த பாடலுக்கு போகலாமா? இதில் சந்தேகங்கள் ஐயா, அடுத்த பாடல் போகலாம்யா. ஐயா ஒரு சிறிய கேள்வி ஐயா, மண் உயிர்க்கும் வந்து நிலையான உயிர்க்கும்னு சொன்னீங்கல்ல ஐயா, ஆமா அந்த மண்ணுக்கு வேற ஏதாவது உதாரணம் சொல்ல முடியுமா வேற இடத்துல வர மாதிரி? நிறைய இடங்கள்ல திருக்குறள்ல கூட மன்னா உலகத்து மன்னியது வேண்டில் அப்படின்னு ஒரு இடத்துல வரும். அதாவது மன்னா உலகம் சொல்ற நிலை பெறாத உலகம், இந்த நிலை பெறாத உலகத்தில் மன்னுதல் வேண்டி நிலை பெறுதல் வேண்டி என்று ஒரு பழைய பாடல் இருக்கு. மன்னா உலகத்து மன்னுதல் வேண்டி தன்னது புகழை நிறுவ வேண்டும். இந்த உலகத்தில் எல்லாமே நிலையற்றவை, நிலையற்ற இந்த உலகத்தில் தன்னுடைய புகழை எவன் நிறுவுகிறானோ அவன் தான் நிலை பெற முடியும் என்று வரும். அதே போல திருக்குறளில் கூட இந்த மன்னுதல் என்பது நிலை பெறுதல் என்று இடங்களில் சரி. உதாரணமாக யாருக்காவது ஏதாவது நினைவு. சரி, அது நம்ம பார்க்கலாம் அடுத்த பாடல்கள் நினைவு வருது. ஆனா நிறைய இடங்கள்ல வரும் மன்னுதல் என்றால் நிலை பெறுதல் அர்த்தத்தில் பல இடங்களில் வரும். மன்னுதல் என்றால் பல இடங்களில் மண் உயிர் என்றே வரும். அந்த இடத்தில் எல்லாம் சிலர் வந்து என்ன நினைப்பார்கள் என்றால், அது தன்னகரம் வர வேண்டிய இடத்தில் தான் ரன்னகரம் போட்டு தவறாக புதுப்பித்து விட்டார்கள் என்று நினைத்துக் கொண்டு அதை திருத்துபவர்கள் எல்லாம் உண்டு. ஆனால் அது அந்த இடத்தில் ரன்னகரம் போட்டுதான் பல இடங்களில் இலக்கியங்களில் வருவதை நாம் பார்க்கிறோம். அதனுடைய அடிப்படை பொருள் நிலை பெற்ற உயிர் என்று பல இடங்களில் நாம் பார்க்கிறோம். சரி. இந்த இடத்தில் இந்த பாடலில் உயிர்க்கும் என்ற வார்த்தை அந்த முதலில் இன் உயிர்க்கும் என்பது அந்த உயிரை குறிக்கிறது, இனிய உயிர்க்கும். அடுத்து பொன் உயிர்க்கும், அந்த இடத்தில் உயிர்க்கும் என்பது உயிர்த்தல், உயிர்த்தல் என்ற வினையை குறிக்கிறது. முதல் அடியில் உயிர் என்ற பெயர் பெயர் பெயரை குறிக்கிறது, உயிர் என்பது பெயர் சொல்லாக இருக்கிறது. இரண்டாம் அடியில் உயிர்த்தல் என்ற அந்த வினையை குறிக்கிறது, உயிர்க்கும் தழுள்ளவரை, அது அங்கு அது உயிர்த்தல் என்ற வினைப்பெயராக வருகிறது. அது அதே போலதான் மூன்றாவது அடியிலும் வருகிறது, இன் உயிர் இன்னலை வெளிப்படுத்தும், உயிர்த்தல் என்றால் வெளிப்படுத்தும், கரு உயிர்த்தாள் அந்த அந்த பெண் என்றெல்லாம் வரும். மகனை கரு உயிர்த்தாள் என்றெல்லாம் இலக்கி சிலர் எழுதுவார். கரு உயிர்த்தல் என்றால் பிள்ளையை பெற்றெடுத்தல் என்றார். உயிர்த்தல் என்றால் வெளிப்படுத்துதல் என்ற பொருளில் பல இடங்களில் வரும். அந்த பொருளில் வந்திருக்கிறது. பொன் உயிர்க்கும் கழல் என்றால் பொன்னொழியை வெளிப்படுத்துகின்ற கழல் என்றார். மின் உயிர்க்கும் நெடுவேல் என்றால் மின்னல் ஒளியை வெளிப்படுத்துகின்ற நெடுவேல் என்றார். ஆக உயிர்த்தல் என்ற ஒரு வினையாகவும் வந்திருக்கிறது வார்த்தை, உயிர் என்ற பெயராகவும் வந்திருக்கிறது வார்த்தை. அது ரெண்டு விதமாக வந்திருக்கு அந்த நுட்பத்தை நாம். அடுத்த பாடல் இப்படி வரிசையாக சொல்லி வருபவன் கடைசி பாடலில் சொல்லி வரக்கூடிய விஸ்வாமித்திரர் கடைசி பாடலில் தசரதனை பற்றி சொல்லி, அயன் புதல்வன் தயரதனை அறியாதார் இல்லை அவன் அயந்த குல குமரர் இவர் தமக்குள்ள பரிசெல்லா நயன்துரைத்து கரையேறல் நான் முகர்க்கும் அரிதாம்பல் யம் துவைத்த கடைத்தலையாய் யான் அறிந்த படி கேளாய். கடைசியில் தசரதனில் வந்து நிறுத்துகிறார். நிறுத்தி அந்த தசரதனுடைய பிள்ளைகள் தான் இந்த இரண்டு பேரும் என்று சொல்கிறார். அந்த ஜனகன் இவன் யார் என்றுதான் கேட்டான். இவர்கள் யார், இவர்கள் யார் என்று என்ற கேள்விக்கு இவர்கள் அங்கே அயோத்தியை ஆள்கிறானே தசரதன், அந்த தசரதனுடைய குமாரர்கள் தான் இவர்கள் என்று சுருக்கமாக பதில் சொல்லி இருக்கிறார். அப்படித்தான் பதில் சொன்னார் விஸ்வாமித்திரர். யாருக்கு, சதானந்த முனிவருக்கு அப்படித்தான் சுருக்கமாக பதில் சொன்னார். தசரத குமாரனுடைய புத்திரர்கள் இவர்கள், இவர்களை நான் என்னுடைய வேள்வியை காப்பதற்காக கூட்டி வந்தேன், இவர்கள் என்னுடைய வேள்வியை காத்து கொடுத்தார்கள் என்று சுருக்கமாக சொல்லி முடித்து விட்டார் அங்கே. இங்கு அதே கேள்வியைத்தான் ஜனக மன்னன் கேட்கிறான், இவர்கள் யார் என்று. ஆனால் இங்கு கேட்பவன் ஒரு வேந்தன், அந்த வேந்தனுடைய மகள் தான் சீதை. அந்த சீதைக்கு மணமகனாக கொண்டு வந்து அந்த ராமனை விதிலையில் நிறுத்தி இருக்கிறார். விஸ்வாமித்திரர். எனவே மணமகனாக நிறுத்திய அவர் மணமகளுடைய தகப்பனிடம் அவர்களுடைய குலப்பெருமையெல்லாம் சொல்லி சொல்ல வேண்டிய ஒரு நிலைக்கு உள்ளாகிறார். ஏனென்றால் இந்த காலத்திலும் நாம் பார்க்கிறோம் அல்லவா, இந்த மாப்பிள்ளை பெண் தேடுபவர்கள் முக்கியமாக அந்த குடும்ப பெருமையை பார்ப்பார்கள். இன்னாருக்கு பிள்ளையா, இன்னாருடைய வம்சத்தில் வந்தவர்களா என்றெல்லாம் பார்ப்பதை நாம் இன்றும் பார்க்கிறோம். அப்படி பார்த்துதான் முன்பெல்லாம் பெண் எடுப்பார்கள் கிராமத்தில். அப்படி அப்படிப்பட்ட வழக்கம் இன்றும் பரவலாக இருக்கிறது. ஆனால் இப்போது எல்லாம் பத்திரிகைகளிலும் இணையதளங்களிலும் பார்த்து சட்டென்று மணமகனையும் மணமகளையும் தேர்ந்தெடுத்து விடுகிறார்கள். அப்படி தேர்ந்தெடுப்பதனால் என்ன ஆகிறது என்றால், அவர்கள் ஏற்கனவே 2-3 திருமணம் செய்து அதை மறைத்து வைத்திருந்தார்கள் என்ற செய்தி எல்லாம் நாம் பத்திரிகைகளில் படிக்கிறோம். அப்படி ஆகிறது. ஆனால் அந்த காலத்திலிருந்து ஒரு நடைமுறை என்னவென்றால், அவர்கள் எப்படிப்பட்ட குலத்தில் பிறந்தவர்கள், எப்படிப்பட்ட மூதாதையர்கள் அவர்களுடைய மூதாதையர்கள் என்று வரிசையாக அங்கிருந்தே விசாரித்து அறிந்த பிறகுதான் பெண் கொடுப்பார்கள் அல்லது பெண் எடுப்பார்கள். இப்படிப்பட்ட நிலைப்பாடு இருந்தது. அந்த நிலைப்பாட்டின் அடிப்படையில் விஸ்வாமித்திரர் ராமனுடைய மூதாதையர்கள் யார் யார் என்று வரிசையாக இவர்களுடைய குலப்பெருமையை சொல்லி வருகிறார். அப்போதுதான் ராமனை பற்றிய ஒரு உயர் மதிப்பீடு அந்த ஜனகனுக்கு உருவாகும் என்பதற்காக அவ்வாறாக சொல்லி அப்படி சொல்லி வந்தவர் கடைசியில் தசரதனை பற்றி சொல்கிறார் இந்த பாடலில். அயன் புதல் அப்படி சொல்லக்கூடிய இந்த பாடலில் முதலில் அந்த ஜனகனை விழித்து பேசுகிறார் விஸ்வாமித்திரர். இவ இயம் துவைத்த கடைத்தலையாய், பல் இயம் துவைத்த கடைத்தலையாய். கடை என்றால் வாசல் இருக்கும். கடை என்ற வார்த்தை வாசலை பொறுக்கும். கலிங்கத்து பரணியிலே கடை திறப்பு என்ற ஒரு பகுதியே இருக்கு. கடை திறப்பு என்றால் வாசலை திறத்தல். அதாவது அங்கு பெண்கள் தங்களுடைய நாயகர்களோடு ஊடல் புரிந்து அவர்களை வீட்டுக்குள் விடாமல் கதவை அடைத்து விடுவார்கள். அப்படி அடைத்த போது வெளியே வீட்டுக்கு வெளியே நிற்கக்கூடிய அந்த ஆண்கள் கதவை திறங்கள், பெண்களே கதவை திறங்கள் என்று வேண்டுவதாக அந்த பகுதி அமைந்திருக்கும். அப்படி கதவை திறங்கள் என்று சொல்லக்கூடிய பகுதி என்பதனால் அந்த பகுதிக்கு கடை திறப்பு என்ற தலைப்பு கொடுத்திருப்பார் ஜெயங்கொண்டார். கடை என்றால் வாசல் என்றார். இங்கு ஜனக மன்னனை பற்றி விழித்து பேசும்போது பல் இயம் துவைத்த தலையா என்று விழித்து பேசும் பல்வேறு வாத்தியங்கள் முழங்கப்பட்ட வாசலை உடையவனே என்றார். தலைவாசலை உடையவன். அதாவது ஜனக மன்னனை பற்றி சொல்லும் போது அவனுடைய தலைவாசலில் பல்வேறு வாத்தியங்கள் எப்போதும் ஒழித்து கொண்டு இருக்கும் என்று சொல்கிறார். இது ஒரு விதத்தில் அவனை புகழக்கூடியது. வாத்தியங்களினுடைய ஓசை என்பது அந்த ஊரில் எப்போதும் நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன என்பதனுடைய அடையாளம். எதிர்மறையான துக்க காரியம் நடக்கும் போதும் வாத்தியங்கள் ஒழிக்கும், நல்ல விஷயங்கள் நடக்கும் போதும் பாத்தியங்கள் ஒழிக்கும். இங்கு தசரதனுடைய இங்கு ஜனக மன்னனுடைய அந்த இதலாபுரியில் அந்த அரண்மனையினுடைய தலைவாசலில் எப்போதும் பல்வேறு மங்களகரமான வாத்தியங்கள் ஒழித்துக் கொண்டிருக்கின்றன என்று சொல்லும். பல் இயம் துவைத்த கடைத்தலையாய், பல்வேறு வாத்தியங்கள் துவைத்த துவைத்தல் என்றால் அதை முழக்குதல் என்றார். துவைத்தல் என்றால் விளக்குதல். இப்போது நாம் துவைத்தல் என்பதை துணியை சுத்தம் செய்வதற்கு பயன்படுத்தும் துணி துவைத்தான் என்று பயன்படுத்தும். அதை கசக்கி துளிந்து எடுப்பதை துணி துவைத்தல் என்று சொல்கிறோம். அந்த துவைத்தல் என்ற வார்த்தை பாத்தியங்களை முழங்குவதையும் குறிக்கும். பாத்தியங்களையும் துவைக்கிறார்கள் அல்லவா, காய் கம்புகளை வைத்து அல்லது கரத்தை வைத்து அதை அடித்து முழக்குகிறார்கள் அல்லவா, அதனால் அதற்கு துவைத்தல் என்ற சொல் வந்திருக்கிறது. பல் இயம் துவைத்த பல வாத்தியங்கள் முழங்கப்பெற்ற கடைத்தலையாய், கடைத்தலை தலைக்கடை என்று அதை மாற்றிக் கொள்ள வேண்டும். தலைவாயலை வாயிலை உடையவனே. வாத்தியங்கள் நல்ல வாத்தியங்கள், அதாவது நல்லோசையை எழுப்பக்கூடிய வாத்தியங்களை மூன்று வகையாக பிரிப்பார். உடைமுரசு, மனமுரசு, மங்களமுரசு. இந்த மூன்றுமே வந்து நல் ஒளியின் அடையாளம், நல் ஓசையின் அடையாளம். அடுத்து போர் முரசு என்று இருக்கிறது. அது போர் முரசு, பிண முரசு என்றெல்லாம் இருக்கு. அது எதிர்மறையானது. இந்த மூன்றும் அங்கலத்தை குறிக்கக்கூடியது. இந்த மூன்றும் நல்ல தன்மையை குறிக்கக்கூடியது. மனமுரசு, கொடைமுரசு, மங்கள முரசு. கொடைமுரசு என்றால் பிறருக்கு ஏதாவது தானமாக வழங்கும் போது, பெரிய தானங்கள் செய்யும் போது அதை முரசு முழக்கி அந்த தானங்களை செய்வார். அப்போது அந்த முரச வாத்தியங்கள் ஒலிக்கப்பெறும். அதனால் அதை கொடைமுரசு என்று சொல்வார். அடுத்து மனமுரசு, திருமணம் வைபவங்கள் நடக்கும் போது ஒலிக்கக்கூடிய முரசு, அது மனமுரசு, திருமண முரசு. அடுத்து மங்கள முரசு, மங்களகரமான நிகழ்வுகள், ஏதாவது கோயில் திருவிழாக்கள் அல்லது வேறு விதமான மங்களகரமான காரியங்கள், திருவிழாக்கள் போன்ற மங்களகரமான வேறு காரியங்கள், இவையெல்லாம் நடக்கும் போது ஒலிக்கக்கூடிய முரசுக்கு பெயர் மங்கள முரசு என்று. இப்படியாக மூன்று வகையான நல்விதமான வாத்திய ஒலிகள் அங்கு ஒலித்தன என்பதைத்தான் இந்த அடியில் சொல்லுகிறார். பல்லியம் துவைத்த கடைத்தலையாய், இதன் மூலம் அந்த ஊர், அந்த மிதிலாபுரி எப்போதும் நல்ல சௌக்கியமான ஒரு நிலையிலே இருந்து கொண்டிருக்கு. அங்கு அங்கு துக்கத்தின் அறிகுறியான வேறு எதிர்மறையான ஓசையில் இல்லை என்பதை உணர்த்துவதற்காக பல் ஈயம் துவைத்த கடைத்தலையாய், பல வாத்தியங்கள் முழங்கப்பட்ட வாசலை உடையவனே என்று அந்த ஜனகனை விழித்துவிட்டு சொல்கிறார். யான் அறிந்த படி கேளாய், யான் அறிந்த முறைப்படி நீ கேட்பாயாக. அயன் புதல்வர் தயரதனை அறியாதார் இல்லை. தயரதன் என்னும் ஒரு அரசன் யார் என்றால், அவன் அயன் என்னும் ஒரு அரசனுடைய மகன். அந்த அஜன் என்று வரும் படமொழியில், அஜன், அஜ சக்கரவர்த்தி. அந்த அஜ சக்கரவர்த்தியினுடைய மகன்தான் இந்த தசரதன். அந்த அஜனை பற்றி ஏற்கனவே ஒரு பாடலில் கம்பர் சொல்லியிருக்கிறார். அந்த பாடல் இங்கு இடம்பெறவில்லை. அந்த அஜ சக்கரவர்த்தி மிகவும் புகழ் பெற்ற சக்கரவர்த்தி தான். காளிதாசர், மகாகவி காளிதாசர் ரகுவம்சம் என்ற ஒரு நூல் இயற்றியிருக்கிறார். அந்த நூலில் இந்த அஜ சக்கரவர்த்தியினுடைய வரலாறு எல்லாம் மிக விரிவாக பேசும். அஜ சக்கரவர்த்தி இந்துமதி என்னும் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறார். அந்த இந்துமதியை அவன் சுயம்வரத்தில் மனைவியாக பெறுகிறான். இந்துமதி இந்த அஜ சக்கரவர்த்திக்கு மணமாலை சூட்டுகிறாள். அப்படி அவள் சூட்டியவுடன் இதர மன்னர்கள் எல்லோரும் இந்த தசரதனுக்கு எதிராக, இந்த அஜ சக்கரவர்த்திக்கு எதிராக போர் தொடுக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேரையும் சிதற ஓட வைத்து இந்துமதியை வெற்றி வீரனாக கைப்பற்றுகிறான், கைப்பற்றி தன்னுடைய மனைவியாக்கிக் கொள்கிறான் அஜ சக்கரவர்த்தி. அந்த செய்தி எல்லாம் ரகுவம்சம் என்ற நூலில் காளிதாசர் மிக விரிவாக பாடியிருக்கிறார். அப்படிப்பட்ட அஜ சக்கரவர்த்தியினுடைய புதல்வன் தான் இந்த தசரதன். அந்த தசரதனே அறியாதார் இல்லை. இப்போது நடப்பில் அந்த தசரதன் ஆண்டு கொண்டிருக்கிறான், அயோத்தியை ஆண்டு கொண்டிருக்கிறான். அவனை பற்றி அறியாதார் இல்லை என்று விஸ்வாமித்திரர் ஜனகனுக்கு சொல்கிறார். ஏனென்றால் ஜனகனும் ஏற்கனவே அறிந்திருப்பான். அதனால் அறியாதார் இல்லை, நீயே ஏற்கனவே அறிந்திருப்பாய் அல்லவா, அவன் அயோத்தியை ஆண்டு கொண்டிருக்கிறான் என்பது உனக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கும். அவன் மிகவும் புகழ் படைத்த அரசன், அவனை அறியாதவர்கள் என்று யாரும் இல்லை. அவனை பற்றி நான் தனியாக சொல்ல வேண்டியதில்லை. அவன் இப்போது உன்னுடைய சமகாலத்தவனாக அயோத்தியை ஆண்டு கொண்டிருக்கிறான். அதனால் அவனை பற்றி நான் தனியாக விவரித்து சொல்ல வேண்டியதில்லை என்று சுருக்கமாக சொல்லுகிறான். அயன் புதல்வன் தயரதனே அறியாதார் இல்லை, அவன் பயந்த குலக்குமரர் இவர். இவர்கள் இந்த இரண்டு பேரும், ராமனும் இலக்குவனும், அவன் பெற்றெடுத்த பிள்ளைகள் தான் என்று சொல்லி, இவர் தமக்குள்ள பரிசெல்லாம் நயன் துறைத்து கரையேறல் நான்முகர்க்கும் அறிதான். இந்த இரண்டு பேர்களுடைய தன்மைகள், தீர தீர பராக்கிரமங்கள், வெற்றி சிறப்பு, இவற்றையெல்லாம் நயன் துறைத்து கரையேறல் விரும்பி எடுத்துரைத்து, அப்படி எடுத்துரைக்கக்கூடிய விஷயத்தின் முடிவை அடைதல். கரையேறல் என்பது அந்த விஷயத்தினுடைய முடிவை அடைதல். அப்படி முடிவை அடைதல், முழுவதுமாக எடுத்துரைத்தல் நான்முகனுக்கும் அரிதான், நான்முகனுக்கு கூட அரியதான ஒரு விஷயம். நான்கு முகங்களை பெற்றிருக்கானே பிரமதேவன், அவனுக்கு கூட கடினமானது என்று சொல்லு. நமக்கு நான்கு முகங்கள் என்பதனால் நான்கு நாக்குகள் இருக்கு. நான்கு நாக்குகளை, நான்கு வாய்களை பயன்படுத்தி இந்த தசரத குமாரர்களாகிய ராம லக்ஷ்மணர்களுடைய மகத்துவத்தை அவன் சொல்லி முடித்து விட முடியாது. அவனால் கூட சொல்ல முடியாது. நான்கு நாவினை பெற்ற அந்த நான்முகனால் கூட சொல்ல முடியாது எனும் போது, ஒரே ஒரு நாட்டை பெற்ற என்னால் சொல்ல முடியுமா என்ன என்பது அங்கு உள்ள குறிப்பு போட்டோம். நயன்துரைத்து கரையேறல் நான்முகர்க்கும் அரிதார். இவர் தமக்குள்ள பரிசெல்லாம் நயன்துரைத்து கரையேறல் நான்முகர்க்கும் அரிதார். இவர் தமக்குள்ள பரிசு, பரிசு என்பது தன்மையை குறிக்கும், தன்மை. இவர்களுடைய பண்பு, இவர்களுடைய தன்மை, இவர்களுடைய தன்மையை எல்லாம் கரை நயன்துரைத்து கரையேறல் நான்முகர்க்கும் அரிதாம். இந்த பரிசு என்ற வார்த்தை இப்போது பெரும்பாலும் அன்பளிப்பு என்ற பொருளில் வழக்கத்தில், அவன் எனக்கு ஒரு பரிசு கொடுத்தான் என்றெல்லாம் நாம் நடைமுறையில் சொல்கிறோம். பரிசு என்பது அன்பளிப்பு என்ற பொருளில் வருகிறது. அதனால் பரிசு என்பதற்கு தன்மை என்ற பொருள் இலக்கியத்தில் பரவலாக பல இடங்களில் வரும். நீங்கள் திருவெம்பாவை என்ற அந்த மாணிக்க வாசகருடைய நூலில் பார்த்தீர்கள் என்றால், அந்த முதல் திருவெம்பாவையிலேயே இந்த பரிசு என்ற சொல் தன்மை என்ற பொருளில் வருகிறது. இங்கு கம்பர் என்ன பொருளில் கையாண்டுகிறாரோ அதே பொருளில் திருவெம்பாவையில் மாணிக்க வாசகரும் பரிசு என்ற சொல்லை கையாண்டு, ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியை யாம்பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதையே வளருதியோ என்று வரக்கூடிய அந்த திருவெம்பாவை பாடலில், அந்த முதல் பாடலில் கடைசி வரி, இதே எம் தோழி பரிசேலோர் எம்பாவாய், இதுதான் நம்முடைய தோழியினுடைய தன்மை என்று சொல்லி அந்த பெண்கள் தங்களுக்குள் பேசுவதாக அந்த பாடல் அமைந்திருக்கிறது. அதில் அந்த பரிசு என்ற சொல், இதே எம் தோழி பரிசு, இதுவே எங்கள் தோழியினுடைய தன்மை என்று முடியும். அதே போல இங்கு பரிசு என்ற சொல் தன்மை என்ற பொருளில் வருகிறது. இவர் தமக்குள்ள பரிசெல்லாம், இவர்களுக்கு உள்ள, இவர்கள் பெற்றிருக்கக்கூடிய அந்த தன்மையை எல்லாம் நயன்துரைத்து கரையே, நயன்துரைத்தல் என்றால் வியம் விரும்பி உரைத்தல், விரும்பி எடுத்துரைத்து கரையேற, அதை முடித்து கரையேறுவது என்பது நான்முகனுக்கு அரியதான ஒரு காரியம். இருந்தாலும் யான் அறிந்த படி கேளாது. நான் அறிந்திருக்கிற விதத்தில் நான் அறியாத பல விஷயங்கள் இருக்கலாம். ஏனென்றால் இவர்களுடைய மகத்துவம் அவ்வளவு தூரம் பெரியது. நான் ஏதோ கொஞ்சம் அறிந்திருக்கிறேன், அதை நான் அறிந்த படி நீ கேட்பாயாக என்று அந்த தசரதனுடைய பிள்ளைகளாகிய ராமலக்குணருடைய மகத்துவத்தை சொல்ல தொடங்குகிறார். சொல்ல தொடங்குகிறார் என்றால் எங்கிருந்து சொல்லுகிறார்? ஆரம்பத்தில் இருந்தே சொல்லுகிறார். தசரதனுக்கு புத்திரர்கள் இல்லாமல் தசரதன் வாடியது, புத்திர காமேஷ்டி யாகம் என்னும் யாகத்தை அவன் நடத்தியது, அந்த யாகத்தில் ஒரு பூதம் தோன்றி அந்த அடிஷில் என்னும் அந்த உணவை கொடுத்தது, அந்த உணவை தன்னுடைய மனைவிகளுக்கு அவன் பகிர்ந்து கொடுத்தது, அப்படி பகிர்ந்து கொடுக்கப்பட்ட உணவினுடைய அந்த சக்தியினால் அந்த நான்கு மனைவியரும் நான்கு பிள்ளைகளை ஈன்றெடுத்தது, அந்த மூன்று மூன்று மனைவியரும் நான்கு பிள்ளைகளை ஈன்றெடுத்தது. அவர்களில் இருவர்தான் இந்த ராமனும் லக்வனும். இந்த இரண்டு பேரை நான் என்னுடைய வேள்வியை காப்பதற்காக அழைத்து வந்தேன். அப்படி அழைத்து வந்த போது தாடையின் அறைக்கு என்னுடைய வேள்வியை கெடுப்பதற்காக வந்தால் அந்த தாடையை இவன் அழித்தான். கூட வந்த அரக்கர்களை எல்லாம் இவன் சிதறடித்தான். அதன் பிறகு இவனை நான் அழைத்து வந்த போது வழியில் கல்லாக கிடந்த அகலிகை இவன் கால் துகள் பட்டு பெண்ணாக மாறினாள் என்று அந்த வரலாறு முழுக்க எடுத்துரைக்கிறார் ஜனக மன்னனுக்கு விஸ்வாமித்திரர். நாம் இதுவரைக்கும் ராமாயணத்தில் படித்த அத்தனை செய்திகளும் சுருக்கமாக விஸ்வாமித்திரருடைய பூற்றில் இடம்பெற்று விடுகிறது. அப்படியாக ராமலக்குமர் லக்குவருடைய சிறப்பை எடுத்துரைப்பதாக இந்த பகுதி அமைந்திருக்கிறது. அப்படி ராமலக்குமருடைய சிறப்பை கூறக்கூடிய பாடல்கள் பலவற்றுள் ஒரு இரண்டு பாடல்களை பொதுவாக இங்கு எடுத்து கொடுத்திருக்கிறார் இந்த உரையாசிரியர். அதுதான் அந்த 67வது பாடலும் 68வது பாடலும். அதை நாம் அடுத்த வாரம் பார்ப்போம். அது மிக நயமாக ராமனுக்கு அந்த ஆற்றலை சொல்வதை நாம் பார்க்கிறோம். அந்த 67வது அதை மிக சுவைத்து கம்பர் எழுதி இருக்கிறார். அதை நாம் அடுத்த வாரம் இன்று இந்த பாடலில் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் சந்தேகங்கள் இல்லையா? சந்தேகம் இருக்கப்பா தெரியவில்லையே. இந்த கடைசி வரியில் எனக்கு பல் இயம் துவைத்து என் துவைத்த கடைத்தலையாய். கடைத்தலையாய்னா ஒரு ஒரு தலையுடையவனா? கடை என்பது வாசல், வாசல் என்ற பொருள் அரிங்கத்துப்பரணி அந்த பொருளில் அது வந்திருக்கிறது. கலை என்றால் தலைவாசல், பிரதான வாசல் தான் கடைத்தலையாய். பிரதான வாசலை உடையவனே என்று நாம் பொருள் கடைத்தலையாய். அப்படியே தலை என்பதற்கு தலை என்பதை முன்பு கூட்டி தலைக்கடை என்று நாம் பார்க்க மாற்ற வேண்டும். அப்படி இல்லாமல் கடைத்தலையாய் என்று வைத்துக் கொண்டு தலை என்பதை இடம் அந்த 7வது வேற்றுமை உருவின் பொருளில் வந்திருப்பதாக எடுத்து தலை என்பதை இடம் என்ற பொருளில் கடைத்தலையாய் வாசல் இடத்தை உடையவன். பல் பல பல்வேறு வாத்தியங்கள் விளங்கக்கூடிய வாசலாகிய இடத்தை உடையவன் என்னும் பொருள். அல்லது தலை என்பதை கடை என்பதற்கு கூட்டி தலைவாசலை உடையவன். கதை ஓட்டம் புரிந்து வருகிறதா? அது புரிந்து வரிசையாக வருகிறது ஐயா, புரிந்து வருகிறது, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. இது பழைய பாடல்ல ஒரு மொழி படித்துக் கொள்ளலாம் ஐயா. ஐயா ஒரே ஒரு சந்தேகம் ஐயா, பல்லியம் அதாவது பல வாத்தியங்கள் வாசிக்கின்ற தலைவாசலில் யான் அறிந்த படிகேலாய் அது வாசல் வந்து கடை தலையா என்பது அங்கு விழிச்சுடராக அங்கு அதோடு முற்றுப்பட்டு அந்த தலையாய் சரி கைத்தலையில் உடையவனே, அதாவது தலைவாசலை உடையவனே என்று அங்கு முற்றுப்பட்டு விடுங்க. அது சரி ஜனகமன்னனை நோக்கி வீட்டு சொல்லக்கூடிய வாசல். அடுத்து அப்படி அப்படிப்பட்ட வாசலை உடையவனே யான் அறிந்த படிகளாய் என்று அடுத்து. சரிங்க சரிங்க புரிந்தது. வாசிக்கிறேன்.